பார்வதிபதே ீவனஸ்மரணம் ஜய சத்குருஸ்வாமிகே ஜயாஞ்சனேயஸ்வாமிகே வக்தாரமாசத்யயமேவ நித்யா சரஸ்வதீ ஸ்வார்த்தசமன்விதாசீத் நிரக்ததுத்தர்க்ககலங்கபங்கா நமாமிதம் சங்கரமத்யதாங்கரிம் ருதிஸ்மதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தினே குருகுலே விசிஷ்ய சுரேஸ்வராச்சாரியாணாம் அத்யந்த பிரசித்தி பாத்திரம் நைஷ்கர்ம சித்தியாக்கியம் கிரந்தம் அதிகிருத்திய சார்த ஏக கண்டா பரமிதி காலே யாவத் சக்தி திரவிட பாஷைய வக்தும் ஆரம்பே சுரேஸ்வராச்சாரியால் பண்ணினதான கிரந்தம் நைஷ்கர்மிய சித்திங்கிற கிரந்தம் ரொம்ப சிறந்ததான கிரந்தம் அது கஷ்டமான கிரந்தமும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம் பகவத்பாதாருடைய ஜெயந்தி எல்லோரும் கொண்டாடணும் வைதிக மதத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான நாள் என்ன அன்னைக்கு அவர் அவதாரம் பண்ணி வைதிக தர்மத்தை நிறுத்தி வைக்கலன்னா இன்னைக்கு நாம் யாருமோ இந்த வைதிகமான ஒரு சம்பிரதாயமோ இந்த ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி இவைகள்லாம் கொண்டாடி இருக்க மாட்டோம் ஏதோ புத்த ஜெயந்தி ஜெயன ஜெயந்தி இவளை கொண்டாடிட்டு இருப்போம் இன்னைக்கு நாம இந்த வழியில இருக்கோம் மனசாந்தியோட இருக்கோம் அப்படின்னு அதுக்கு காரணம் பகவத்பாதா காசு நிறைய இருக்கலாம் வசதிகள் நிறைய இருக்கலாம் ஆனா ஒருத்தர் மேத்தர் ஒருத்தர் கோல் சொல்லிண்டு ஒருத்தர் கீழே பிடிச்சி இறக்கிறதுக்கு முழு வழி பண்ணிட்டு கவலைப்பட்டு இருந்தா அது வாழ்க்கை வாழ்க்கையா அப்படி இல்லை சௌக்கியமா ஆனந்தமா மனசாந்தியாக இருக்கக்கூடியதான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதான அந்த வைதிகமான ஒரு சித்தாந்தம் அதை நிலைநாட்டி கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் நடுவுற உபாசனா மார்க்கம் உபாசனையும் வேணும் அதனால்தான் உபநிஷத்துல நிறைய உபாசனைகள் சொல்றது 32 உபாசனங்கள் 10 உபநிஷத்துல சொல்லியிருக்கான் ஆனா இன்னைக்கு நாம ரெண்டு உபாசனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் தஹரா காசரூபிணி அப்படின்னு அந்த உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம் சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படின்னு வைஸ்வானர உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வைஸ்வானரை பத்தி நாளைக்கு பார்ப்போம் அது கரெக்டா போட்டிருக்க அது எந்த யாருக்கு எந்த சப்ஜெக்ட் போடணும் அது அவன் பகவத் அனுகிரகம்னா நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது யார்கிட்ட இருந்து வயத்தில் இருக்கிற பொருளை எப்படி பொடுங்கணும் அப்படின்னு தெரியும் சில பேருக்கு கரெக்டாக போட்டிருக்க அதனால என்ன இருக்கு எதை போட்டாலும் நம்ம சொல்றதுக்கு தயார் அதே யோகன்மை உள்ள சட்டியில் இருக்கிறது தானே அப்பையில் வரும் புதுசாக இருக்கணும் பண்ண முடியாது இருந்த போதிலும் அது ஒரு சந்தோஷம் இது இன்னாரால நன்னா சொல்ல முடியுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தானே அதை கவனிக்கணும்னு போட்டிருக்க லோகக்ஷேமம் வரணும்னு தானே போட்டிருக்க. அப்படி விசேஷமாக அந்த 32 வித்யைகளில் 2 வித்யைகள் உபாசனா சம்பிரதாயம் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்க. அப்படி கர்ம மார்க்கம், பிறகு உபாசனா மார்க்கம், அதுக்கப்புறம் ஞான மார்க்கம். கர்மாவை பண்ணினா என்ன வருது? சித்த சுத்தி வருது. சித்த சுத்தி வந்த பிறகு சித்தம் சுத்தமாக இருக்க, ஆனால் இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்க. ஜலம் பாத்திரத்தில் ஜலம் அப்படியே அலைஞ்சு அசைஞ்சுட்டு இருந்தா அதில் பிரதிபிம்பம் என்ன வருமா? வராது. ஆகையால் அது ஏகாக்கிரமாக நிற்கணும். ஏகாக்கிரமாக நின்னா குரு சொன்ன வார்த்தை நல்லா புரியும். திருத்தியதே து அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசி அப்படின்னு. அதுக்காக உபாசனா காண்டோம். சில பேர் உபாசனையே பண்ணாமல் நேராக வேதாந்தத்துக்கு வந்துவிட்டா, அவள்லாம் போன சொன்னால் அதை உபாசனை பண்ணினாலும் வச்சுப்போமே, உமக்கு என்ன கருத்து என்ன விவகாரம் என்ன? உபாசனை பண்ணினா தான் ஆத்ம தத்துவமானது நல்லா புரியும். இந்த ஜென்மாவில் பண்ணியிருக்காளா, போன ஜென்மாவில் பண்ணியிருக்காளா, அது அப்புறம். ஆனால் விவகாரம் என்ன? ராஜபாட்டை எது? நித்திய கர்மா நைமித்திய கர்மா விடாமல் பண்ணணும், உபாசனைகளை அனுஷ்டானம் பண்ணணும், காயத்ரி உபாசனமாவதும் இருக்கணும். தினந்தோறும் காலம் பிறந்து சந்தியா வந்தனம் பண்ணும் பொழுது ஆயாது வரதா தேவே அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் சொல்லணுமா வேண்டாமா? முக்தா வித்ரும ஹேம நீல தவள சாயைர் முகைத்ரீக்ஷணை யுக்தாம் இந்து நிபத்த ரத்ன மகுடாம் தத்துவ அர்த்த வர்ணாத்திகா இப்படி எல்லாம் சொல்லி இந்த காயத்ரி மாதாவில் மனசில் நினைச்சுண்டு அந்த மூணு வியாகிருதைகளோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி பழகினா தான் மனசுக்கு ஏகாக்கிரத்தை வரும். அப்பப்ப நம்ம தெரியாம பண்ணக்கூடியதான இந்த பாபங்கள்லாம் நம்மளை விட்டு அகன்று விடும். அப்படி உபாசனா மார்க்கம். அதற்கு பிறகு ஞான மார்க்கம். இந்த ஞானத்தினால்தான் மிக சிறந்ததான ஒரு பலம் முக்தியானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. இவைகள்லாம் நம்ம பகவத்பாதால் அழகா எடுத்து சொல்லியிருக்கார் பிரஸ்தானத்ரய கிரந்தங்கள்ல. உபனிஷத் பாஷ்யம், சூத்திர பாஷ்யம், பகவத்கீதா பாஷ்யம், இந்த மூணுக்கும் மூணு வழிகள்னு பேர். இந்த மூணு பிரஸ்தானங்கள்லாம் அழகா சொல்லியிருக்கார். பல பிரகரணங்களையும் பல ஸ்தோத்திரங்களையும் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கட்டும், அது மட்டுமல்ல அவருடைய ஒரு கிரேட்னஸ். அவருக்கு பின்னால் என்ன பண்ணார்? பரம்பரையை உண்டு பண்ணிட்டார். அந்த பரம்பரை எப்படின்னா, குரு எப்படி இருக்காரோ அதே மாதிரி சுயம் சாம்யம் விதத்தே. குருவானவர் என்ன பண்றார்? திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட திரிபுவன ஜடரே சத்குரோ ஞான தாது. குருவுக்கு எக்ஸாம்பிள் இருக்கான்னு கிடையாது. ஏன் எக்ஸாம்பிள் இல்லை சார்? அந்த பிரம்மத்துக்கும் எக்ஸாம்பிள் இல்லை. நதஸ்ய பிரதிமா அஸ்தி. பிரம்மத்துக்கு எக்ஸாம்பிள் இல்லைன்னு வேதம் சொல்றது. நதஸ்தமோஸ்தி அபிதி கஷ்ட கஷ்டது ஸ்வேதாஸ்வதரம். அவருக்கு ஈக்குவலாக உத்தரம் இல்லை, அவரோட உயர்ந்தவரும் இல்லை. சரியே, அந்த பிரம்மத்தை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாரு குரு, அவருக்கு எக்ஸாம்பிள் இருக்கான்னு? அவருக்கும் இல்லைங்கிறார். ஏன் சுவாமி இல்லை அப்படின்னு? இருந்தால் காட்டுமே அர்த்தம் இல்லையே, நாங்கள் உங்களால் முடிஞ்சா காட்டும். ஒருத்தர் சொன்னார், பத்தஸ்வம் பரசவேதின்னு ஒரு கல் இருக்கான். அந்த கல் என்னன்னா, அது இரும்பை தொட்டா அந்த இரும்பு தங்கமாயிடும். அது எங்க இருக்கு சார்? உங்காத்துல இருக்கா? கேட்கப்படாது. இருக்கு, அது எதுவும் ஒண்ணு. அது ஸ்பர்சம்னு பரசவேதின்னு ஒண்ணு. அதை தொட்டிடையானால் அது என்ன ஆறுது? அந்த இரும்பெல்லாம் தங்கமாயிடுறது. அவளைத்தான் பண்ணும். அது எந்த இரும்பு தங்கமா ஆயிடுதோ அந்த தங்கத்தை இன்னொரு இரும்போட தொட்டா அது மறுபடியும் தங்கமாகாது. அப்ப ஸ்பர்சவேதி லட்சணம் என்ன? என்கிட்ட ஒரு கல் இருக்கு, அதனால ஒரு அல்மயிரா தொட்டா அது தங்க அல்மயிரா இருக்கு. ஆனா இந்த கல் போயிடுதுன்னா கிருஷ்ணார்பணம், வேற ஒன்றும் போய் எடுக்க முடியாது விவகாரம் முழுக்க. ஆனா எங்க குரு என்ன பண்றாரு தெரியுமா? நான் ஒரு சிஷ்யனை தயார் பண்றார். அந்த சிஷ்யன் எப்படின்னு? குருவுக்கு சமானமா இருப்பார். அதுக்கப்புறம் அந்த சிஷ்யன் இன்னும் பல சிஷ்யாளை தயார் பண்ணுவார். அப்ப விவகாரம் என்ன? பர்த்தவேதியை விட மிக சிறந்தது குரு அப்படின்னு தெரியறதா இல்லையா? அப்படி அந்த குருங்கிற சப்தத்துக்கும் ஆச்சாரியன்கிற சப்தத்து ஆசினோதி சாஸ்திராணி ஸ்வயம் ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி. தான் தர்மங்களை அனுஷ்டானம் பண்றார், மற்றவர்களை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி பண்றார். அது ரொம்ப முக்கியம். ஆத்துக்கு வந்த ஆபீஸ்ல இருந்து கிளாஸுக்கு போவேன், சந்தியா வந்து பண்ணிட்டு வந்து உட்காரும்பர். அதுக்கப்புறம் மாணிக்கிட்ட காஃபி கொடுறீங்க இவளுக்குங்க பார், இது என்ன விவகாரம்னு முதல்ல காஃபி கொடுக்க சொல்லப்படாத, முதல்ல கை காலம் சந்தியாவது மட்டும் உட்கார் பாடத்துக்கு அப்படி சொன்ன அவர் தான் குருன்னு. ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்புறம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னா அம்மான்னு அர்த்தம். என்னன்னா அம்மா என்னன்னு கேளா, கஷ்டப்பட்ட பையன் வந்திருக்கான் அவன் சௌக்கியமா இருக்கட்டான். ஆனா குருவானவர் அப்படி இல்லை, எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஆச்சாரத்துல நிறுத்தணும் சிஷ்யால. அப்படி பண்ணினதான அந்த ஆச்சாரியா பகவத்பாதா இந்த பரம்பரை உண்டு. மனச்சாரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு இந்த உலகத்துல இன்னைக்கும் அந்த அவருடைய ஒரு பரம்பரையானது வந்து கொண்டிருக்க. அப்படிப்பட்டதான் அந்த பகவத்பாதாருடைய ஜெயந்தி ஜிம்ம திவசத்துல சாதாரணமாக ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களை தான் ஏதோ ஒண்ணு சொல்றதுங்கிறது ஒரு வழக்கம். ஆனா என்னன்னு சிஷ்யாதி சேர்ப்பராஜயம், என் கிரந்தத்தை விட என் சிஷ்யன் பண்ணின கிரந்தம் சொன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். எப்பவும் அப்படித்தானே, புத்திராதிச்சேத்பராஜயம் சிஷ்யாதிச்சேத்பராஜயம், நம்மளை விட நம்ம சிஷ்யன் நல்லா சொன்னா நிஜமா ஒரு சந்தோஷம் அந்த ஆச்சாரியம். அதே மாதிரியே ஒரு ஸ்கீம் இந்த வருஷம் தான் தயார் பண்ணியிருக்கார் குருகுலத்துல. ஏன்னா பிரஸ்தானத்திலையும் அப்பப்ப சொல்லிட்டே இருக்கார் ரொம்ப பேர். ஆனா இந்த சித்தி கிரந்தங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சித்தி கிரந்தங்களை பத்தி யாரும் சொல்றா போல தெரியல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு அபிப்பிராயம். அதனால நமக்கு அழகா அதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கேன். இந்த சித்தி கிரந்தங்கள்ல என்ன இருக்குன்னு பிரஸ்தான திரயத்துல என்ன இருக்கோ அதுதான் சித்தி கிரந்தத்திலையும் இருக்கு, கவலையே படாதீங்க. சப்ஜெக்ட் மேட்டர் புதுசா இருக்காது, இருந்ததுன்னா அது வேதாந்தம் இல்லை. புதுசாக நீங்க ஏதாவது பண்ணி நிலையானால் ஒண்ணும் வேண்டாம், எது சௌக்கியமா இருக்கோ எது இருக்கோ அதை புதுசா நீங்க பண்ணினீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பழையது சொன்னாதான் அதுல ஒரு ஆனந்தம். என்ன அந்த ஞானத்தினாலதான் முக்தி. புதுசாக நம்ம ஏதோ திருஷ்டாந்தம் கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு சொன்னா அது நமக்கு புரியறதுக்கு வசதியா இருக்கான்னு பார்க்கணும். ஆகையால் சித்தி கிரந்தத்துல சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா பிரஸ்தான திரயத்துல இருக்க அதே தான். ஆனா எப்படி சொல்லிருக்கார், அது மாடர்னா இருக்கிறவர்களுக்கு அப்பப்ப எப்படி சொன்னா புரியணுமோ அப்படி புரிய வைக்கிறதுக்காக வந்தது, ஒவ்வொரு காரணத்துக்காக வந்த கிரந்தங்கள். அப்படிப்பட்டதான சித்தி கிரந்தங்கள் சித்தி லிட்டரேச்சர்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது நாலு சித்தி இருக்க. முதல்ல பிரம்ம சித்தின்னு மண்டன மிஸ்ரர் பண்ணினார், பிரீசங்கரா பீரியட் சொல்வார். மாடர்னா இருக்கிறவா ஆச்சாரியாளுக்கு முன்னாலேயே அந்த பிரம்ம சித்திங்கிறது வந்துருத்த. அதற்கு பிறகு வந்தது நைஷ்கர்மிய சித்தி, இது ரெண்டாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நைஷ்கர்மிய சித்திகை எழுதினவர் யாரு, சுரேஸ்வராச்சாரியர் ஆச்சாரியாளுடைய சிஷ்யர். அதுக்கப்புறம் மூணாவது சித்தி வந்தது இஷ்ட சித்தின்னு பேரு, அதுக்கு விமுக்த ஆத்மாங்கிறவர் எழுதினார். அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து பிரச்சாரமா இருக்கிறது அத்வைத சித்தின்னு ஒண்ணு, இது மதுசூதன சரஸ்வதி வியாக்கியானம் பண்ணின எழுதினர். இப்படி நாலு சித்தி இருக்க. இதுல இந்த பிரம்ம சித்தின்னு மண்டல மிஸ்ரர் எழுதினார் பார்த்தீங்களா, அது என்னன்னு அவர் வந்து இந்த அவித்யா மற்ற பதார்த்தங்களை எல்லாம் விவேச்சனம் பண்றதுக்காக வேதாந்தத்துல அத்வைத்தத்துல அதுக்கு முன்னால சில ஆச்சாரியால் இருந்தார். பகவத்பாதாளுக்கு முன்னாலேயே பிரம்மதத்தர்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கு முன்னால மண்டல மிஸ்ரர் இவர் தான், அதுக்கு முன்னால பர்த்ரு பிரபஞ்சவாதிகள் இருந்தார். இவாளுடைய அபிப்பிராயங்கள்லாம் சேர்த்து அதை ரிஃபைன் பண்ணி எழுதின கிரந்தம் பிரம்மசித்தி. ஸோ அந்த கிரந்தம் ஏன் வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஆச்சாரியாளுக்கு முன்னால பிரஸ்தானத்திரயம் பாஷ்யம் எழுதின ஆச்சாரியால் அவளுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் பார்த்து அதை சரி பண்ணி துலனாத்மகமான ஒரு அத்தியயனம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இப்படி பண்ணதான கிரந்தம் பிரம்மசித்தி. அதுக்கப்புறம் நைஷ்கர்மிய சித்தி, இவர் என்ன பண்ணினார், இருக்கிறதுலயே அத்வைதத்தை சுலபமாக நன்றாக அழுத்தம் திருத்தமாக எழுதின கிரந்தம் நைஷ்கர்மிய சித்தி. இவர் வந்து வேற எதுக்கோ ஒன்றும் எழுதுற, இவர் ஏன் எழுதினார் இந்த கிரந்தங்கிறது பின்னால சொல்றேன். அதுக்கப்புறம் மூணாவது சித்தி இஷ்ட சித்தி, இது வந்து விமுக்த ஆத்மனை எழுதினார். இந்த மாயா அவித்யா இதுல வந்த கன்ஃபியூஷன் போக்கடிக்கிறதுக்காக தான் எழுதினார். விவகாரம் முழுக்க இஷ்ட சித்தியில முதல்ல பார்த்தேன்னா எங்க எம்பசிஸ் இருக்கு, கிரந்தத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு 15 தடவை படிக்கணும், அப்பதான் அவருடைய தாத்பரியம் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்வேன், இப்ப வேண்டாம், டைம் இல்லை எனக்கு, 1.5 மணி நேரம் தான் கொடுத்துருக்கேன். வர வேண்டாமா? அதனால இஷ்ட சித்திங்கிறத இன்னொரு லெக்சர்ல பார்ப்போம். அன்னைக்கு எப்படி இந்த அவித்யா மாயங்கிறது பூர்வாச்சாரியால் எங்கெங்கே எப்படி சொல்லியிருக்கார்? ஆச்சாரியாலே பிரஸ்தான திரயத்துல அயோத்தியக்கும் மாயக்கும் எத்தனை லட்சணங்கள் கொடுத்துருக்கா, பிரகரண கிரந்தங்கள்ல எத்தனை லட்சணம் கொடுத்துருக்கா, இவைகள்ல கோடி பை பண்ணி எழுதினதான கிரந்தம் இஷ்ட சித்தி. இஷ்டமான மோட்சம் எதனால கிடைக்குமோ அது இஷ்ட சித்தி. ஏன் சார் அதுக்கு இஷ்ட சித்தின்னு பேர் வந்தது? என்ன, இந்த சின்ன சின்ன விவகாரங்கள் தான் நமக்கு தெரியாது, இது கிரந்தங்கள்லாம் தெரியும். திடீர்னு ஆத்துக்கு போயிட்டு என்ன லெக்சருக்கு போனேன், நைஷ்கர்ம சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் கேட்டு நாளைக்கு சொல்றேன். என்ன எப்படி இருக்கும், அகோரே பியோ அகோரே பியோன்னு இருக்கும் விவகாரம். என்னதான் முதல்ல என்ன சப்ஜெக்ட், என்ன ஏது, இது தெரிஞ்சுப்போம். விஷயம் ரொம்ப சுலபம்னே. அதற்கு பிறகு கடைசியில அத்வைத்த சித்தி. இந்த அத்வைத்த சித்தி எதுக்கு வந்துருக்கோம்னா, நியாயாமிரதம்னு ஒரு கிரந்தம் அந்த வியாசராஜர் எழுதினார். அந்த நியாயாமிரத கிரந்தத்துல அத்வைத்தத்தை பத்தி ரொம்ப கண்டம் பண்ணியிருக்க. அந்த அவருடைய பூர்வபட்சத்துக்கு பதில் சமாதானம் கொடுக்கறதுக்காகத்தான் அத்வைத்த சித்திங்கிறது எழுதப்பட்டது. ஆனா என்ன எப்படி எழுதியிருக்காரு தெரியுமோ, போதாயவாதி விஜயாய சத்வராணம் அத்வைத சித்திரியமஸ்து முதே புதானாம் போதாய. முதல்ல நம்ம மதம் என்னன்னு சொல்லித்தரேன், பிறகு வாதி விஜயாயத துவைதத்தை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற அப்புறம் சொல்றேங்கிற. ஸோ அத்வைத்த சித்திக்கு ரெண்டு பிரயோஜனம், போதம் ஒண்ணு வாதி விஜயம் ஒண்ணு. சத்வராணம் அத்வைத சித்திரியம் அப்படின்னு சொல்ற. இப்படி நாலு சித்திகள், இந்த நாலு சித்திகள்லையும் இந்த சித்தியானது நைஷ்கர்மிய சித்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன சித்திங்கிற பதம்னா என்ன அர்த்தம் அது தெரியணுமா இல்லையா? சித்திங்கிறத தான் லாபம்னு அர்த்தம். இது யார் உங்களுக்கு சொன்னா? பகவத்கீதையில நைஷ்கர்மிய சித்தின்னு வரும், நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் அப்படின்னு வருது. 18வது அத்தியாயத்தில் 49வது ஸ்லோகத்துல இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற ஒரு பதமே இருக்க. சுரேஸ்வராச்சாரியர் எங்கிருந்தோ கொண்டு வந்து கொடுக்கல. அந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற பதத்துக்கு பகவத் பாதால் வியாக்கியானம் பண்ணிய நைஷ்கர்மியவா நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணத்தியவா சித்தி லப்திஹி நிஷ்பத்திஹி. ஸோ சித்திங்கிற பதத்துக்கு அடைதல், அந்நிலையில் இருத்தல். எந்நிலையில் இருந்தால் கர்மா காணப்படாதோ கர்மா தோணாதோ, அந்நிலையில் இருத்தல் அந்நிலையை பெறுவதல் பெறுதல் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் பண்ணியிருக்க பகவத்கீதையில. அதுவே மூணாவது நைஷ்கர்மியம்ங்கிற ஒரு பதம் தனியா இருக்கு. நைஷ்கர்மிய சித்திங்கிற ஒண்ணும் இல்லை, நைஷ்கர்மிய சித்திங்கிறது தான் 18வது அத்தியாயத்தில் வந்திருக்க. நைஷ்கர்மியம் அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்தில் வந்திருக்கு. ஆகையால் பதம் புதுசு இல்லை, இந்த பேரு அங்கிருந்து ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியர் எடுத்து கொடுத்துருக்கார் நமக்கு. அப்புறம் இந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நைஷ்கர்மியம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நிஷ்கிரியாத்மஸ்வரூப அவஸ்தானம், என் நிலையில் இருந்தால் கர்மா ஒன்றும் தோணாதோ அந்நிலையில் இருத்தல். இப்ப நம்ம காலமே இருந்ததுமே இது பண்ணணும் அது பண்ணலாம், அங்கே போகணும் இங்கே போகணும். சிலது நல்லதான் இருக்கு, குருக்களுக்கு போகணும் உபநேசம் கேட்கணும் நல்லதான். ஆனா இதுவும் இருக்கக்கூடாது. ஆத்மா அகர்த்தா அபோக்தா, அகர்த்தா அபோக்தாவா இருக்கக்கூடியதான ஒரு நிலையை நம்ம அடையணுமே. ஆனால் அந்நிலை எதனால கிடைக்கும்? அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்ததுனால கிடைக்கும். ஆகையால் ஆத்மாவில் ஒரு விதமான செயலும் இல்லை அப்படின்னு அறிவது நைஷ்கர்மியம், அதை பெறுவது நைஷ்கர்மிய சித்தி. ஸோ ரெண்டு பதம், நைஷ்கர்மியம்னு ஒரு பதம் சித்தி, நைஷ்கர்மிய நிஷ்கர்மனோ பாவகா நைஷ்கர்மியம், அதனுடைய அடைதல் நைஷ்கர்மிய சித்தி ஒரு அர்த்தம். இது நைஷ்கர்மியங்கிற ஒரு அவஸ்தை, என் நிலையை அடைஞ்சால் இனிமேல கர்மாவே இருக்காதோ அந்நிலை. முதல்ல ஆத்மான்னு சொன்னேன், ரெண்டாவது அந்த நிலைன்னு அர்த்தம் சொன்னேன், மூணாவது ஞானமும் கர்ம சந்நியாசமும் சேர்ந்த நிலைக்கு நைஷ்கர்மியம்னு பேர். இது எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். பகவத்பாதர் பிரஸ்தானத்தில் இருந்து பாஷ்யம் எழுதினார். பிறகு என்ன பண்ணினார், இந்த பாஷ்யத்தை நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத சிஷ்யாளுக்கு சொல்ல ஆரம்பித்தார். சிஷ்யால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றார். இவர் அப்படி வந்த குமரல பட்டர் அங்கே வந்து இருக்கார் பிரயாக க்ஷேத்திரத்தில். அவருக்கு தன்னுடைய பாஷ்யத்தை காமிச்சார், இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோன்ட்டு. அவர் துஷாக்கிரி பிரவேசம் பண்ணிட்டு இருக்கார். துஷாக்கிரி பிரவேசம்னு அந்த பௌத்தாள்கிட்ட போய் கத்துண்டார். பௌத்த மதம் அதை கண்டனம் பண்ணினார். குருட்டு வந்து எதை கத்துண்டமோ ஒரு வார்த்தை குரு தப்புன்னு சொல்லலாமா? அதுக்கு என்ன பிராயச்சித்தம், என்ன சாஸ்திரத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணினார். பௌத்த மதத்தை தெரியாமல் நம்ம வையப்படாது, அதுக்காக நம்ம பண்ணணும். அங்கே போய் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சின்ற பிறகு குருவை வையல, குரு சொன்ன வார்த்தையை வச்சார், அது தப்புன்னு சொன்னார். ஆனால் அவரும் அவருக்கு என்ன கர்மசரோல்யம், இது தப்புன்னு தெரிஞ்சது. குருவை நிழலை தாண்டப்படாது, குருவை பற்றி ஒரு வார்த்தை மனசில் கெடுதலாக நினைக்கப்படாது. அப்படி இருக்கும்பொழுது அவர் சொன்னதான ஒரு மதத்தை கண்டனம் நான் பண்ணினேன், இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு பார்க்குறேன். பிராயச்சித்தம் என்ன தெரியுமோன்னா, இந்த சரீரம் இருக்கிற காலத்திலேயே சுத்திரும் உமியை போட்டுண்டு அதை நெருப்பு வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு எரியணும், அதான் அதுக்கு பிராயச்சித்தம். குரும் ஹுங்குருத்திய துவம் புருகத்திய விப்ரம் நிர்ஜித்திய வாதத ஸ்மசானே ஜாயதே விருட்ச காக கங்கோப சேவிதா. குருவை நீனு பேசினா, துவம் கிருத்திய பேசினா என்ன சார் பலம்னர், அடுத்த ஜென்மா மயானத்தில் காக்காவும் கழுகும் உட்கார மரமாக இருக்கும், அதுக்கு குற்றம் கிடையாது பலம் கிடையாது, அப்படி இருக்கும் ஜென்மா பார்த்தேன். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ காரியம் நான் பண்ணினேனே, இதுக்கு இதான் பிராயத்தை தான் அனுபவிச்சாகணும்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். பாதி தொடை வரைக்கும்லாம் எரிஞ்சு போச்சு, தியானத்தில் இருக்க அந்த ஒரு கன்விக்ஷன் வேணும் சார் மனுஷனுக்கு. என்ன ஆனாலும் தப்பு பண்ணினே அதுக்கு பிராயச்சித்தம் நான் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன பண்ணார் ஆச்சாரியால் அப்புறம் போறாரா, இது காமிச்சார். அத்தியாச பாஷ்யம் வரைக்கும் படித்தார். படிச்சு என்ன சொல்றார், ரொம்ப அழகா இருக்கு, இந்த அத்தியாச பாஷ்யம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு 3000 ஸ்லோகம் வியாக்கியானம் எழுதலாம், ஆனா இப்ப என்னால முடியாது. என்னுடைய சிஷ்யன் இருக்கான் மண்டலமிஸ்வர்னு பேரு, மகிஷ்மதி இடத்த ஊர்ல இருக்க, அங்கே போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் இந்த புத்தகம்லாம் படித்து ரைட்டுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பாருங்களேன். அந்த சிஷ்யன் இடத்துல ஒரு வாத்சல்யம், அவர் இடத்துல நிச்சயமாக படித்திருக்காருங்கிற ஒரு எண்ணம், அதுதான் நம்ம நாட்டு படிப்புங்கிறத. எதை சொல்லி கொடுத்தோமோ அந்த சிஷ்யனுக்கு பரிபூர்ணமாக வரும்படி சொல்லி கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து கிளம்புற, பின்கோடு இருக்கா, ஸ்பீட் போஸ்ட் அனுப்ப முடியுமா, ஒன்று உங்களால் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் என்ன இருக்கு, மகிஷ்மதி நகரத்தில் இருக்கார் சார், போயிட்டு வாங்கன்னு. எங்கே இருக்கான்னு தெரியாது. நம்ம ஊர்லேயே அண்ணா நகரில் ஆட்டோவில் போனேன்னா செகண்ட் செக்டார் தேர்ட் மெயின் இட்டு ஃபோர்த்து கிராஸுன்னா, பெங்களூரில் இதை விட அகோரம், கிராஸுங்கிற மெயினுங்கிற யாருக்கு அந்த ஊர்லேயும் அந்த இடத்துலயே இருந்து கொத்து இல்லைங்கிறான். நான் கொத்தாக கேட்டேன், நான் கேட்டது அட்ரஸ் தான், நீ கொத்து இல்லைங்கிறிய கொத்து என்ன, அது அப்படி தாண்டான் அப்படி சொத்துட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. அதே மாதிரி அங்க எப்படி கட்டப்பட்டு எங்க போயிட்டு வந்திருக்க, இவர் பாட்டுக்கு போற போற இடத்துல அங்க என்ன ஆச்சு, காலமே போயிருக்க, ஒரு அம்மா ஜலத்தை தெளிச்சு கோலம் போடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க, அங்க போயிட்டு இங்க மண்டல மிஸ்ரன் இருக்காரே அவருடைய வீடு எது அப்படின்னு கேட்டா அந்த அம்மா பதில் சொல்ற என்ன தெரியுமா, அப்படி இல்ல சத பிரமாணம் பரத பிரமாணம் கிரங்கனா எத்திர கிரங்கிரந்தி. இன்னைக்கு சங்கர விஜயம் சொல்லி ஆகணும்னு, நீங்க எந்த சப்ஜெக்ட போட்டாலும் சங்கர விஜயம் சொல்லி ஆகணும். சப்ஜெக்ட் அதுன்னு ஆச்சாரியாளுடைய ஒரு கௌரவம் தான். அந்த சிஷ்யா அப்படி இருக்காரா, வேதங்கள் சுத பிரமாணமா பரத பிரமாணமா அப்படின்னு எந்த வீட்டு திண்ணையில கிளிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, அது மண்டனுடைய மண்டன மிஸ்ருடைய வீடுன்னு அறிங்க வந்தார். என்ன காலம் ரெண்டு இப்படி பாடம் சொல்லிட்டு இருக்கார், சொல்ற பாடங்களை கிளி கேட்கறது, சாயங்காலத்தில் அந்த கிளி ஒன்று கொண்டு பேசிக்கிறதான். இப்படி இரு இப்படி ஒரு பத்து ஸ்லோகங்கள் இந்த மாதவி சங்கர விஜயத்தில். கடைசியில் என்ன அப்படின்னு போறார், நிஜமாகவே இப்படி கிளிகள் பேசிட்டு இருந்ததுதான் சரின்னு அங்கே உள்ள போனார். அதுக்கப்புறம் அன்னைக்கு சிலார்ந்த தினம் இந்த கதையெல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அவரை கேட்டார், என்ன வேணும் வாங்கோ பெட்ரக்கின்னு கேட்டால் இல்லைன்னு, நான் வாத பெட்டுக்கு வந்திருக்கேன், தர இந்த பெட்டை எனக்கு வேண்டாம்னர். சரி இன்னைக்கு முடியாத நாளைக்கு வாங்கோன்னர். அதுக்கப்புறம் வாத பெட்டையில வாதத்துல ஜெயிச்சு அந்த மெண்ட மிஸ்டர் அவருடைய அக்ரிமெண்ட் என்னன்னா, யார் தோத்து போனாலும் அவர் இன்னொருத்தருடைய ஆசிரமத்தை அடையணும். ஆச்சாரியால் தோத்து போயிருந்தா அவர் கிரகஸ்தாசிரமத்துக்கு வரணும், இவர் தோத்து போனா இவர் சன்னியாசாசிரமத்துக்கு வரணும். சரியினர் யார ஜட்ஜு, அந்த மண்டல மிஸ்டருடைய ஆசகாரிய ஜட்ஜு. நமக்கு இந்த அம்பையர் சரியா இல்லை, வெளியூர் அம்பையர் சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் அங்கே கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. சரி, அந்த அம்மா நடுவராக இருந்தா, பேசினார், ரொம்ப நாள் பேசினார். கடைசியில் அவருடைய பட்டம் தோத்து போச்சு, அவர் பின்னால சன்னியாசம் வாங்கிட்டார். அவருக்கு சுரேஸ்வரர்னு பேர் வச்சார். இத குப்புசாமி சாஸ்திரிகள் ஒரு மகாத்மா, அவர் பிரம்மசித்திங்கிற ஒரு கிரந்தத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதினார். அவர் வந்து 16 காரணங்கள் சொல்லி அந்த மண்டல மிஸ்ரரும் இந்த சுரேஸ்வரரும் வெவ்வேறுன்னு சொல்றார். விவகாரம் இன்ட்ரோடக்ஷன்ல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமோ, அவர் வரிசையா சொன்ன 14 காரணங்களும் தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லிவிட்டாங்க. ஏன்னா அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஸ்டைல் வேற, இந்த ஸ்டைல் வேற. என்ன சார், ஒருத்தருக்கே ஸ்டைல் மாறப்படாதா? நீங்க எஸ்எஸ்சியில எழுதின எஸ்ஏக்கும் இப்ப எழுதுற எஸ்ஏக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால ஸ்டைலை பத்தி சொல்லலாம். இதெல்லாம் மாடர்ன் ரிசர்ச், உபயோகம் இல்லாத ரிசர்ச். அதோட மட்டும் இல்ல, அப்பொழுது ஒரு ஒபீனியன் இருந்தது அவிஜயை பத்தி, சுரேஸ்வரர் அவிஜயை பத்தி இப்படி பேசியிருக்காரேன்னர். சார் ஒபீனியன் சேஞ்ச் ஆகப்படாதா? இன்னைக்கு ஒருத்தர் நல்லவர்னு சொல்ற, அடுத்த நாள் அவர் மோசமானவர் தான் மாத்திக்கிறேன். லைட் டிராவல்ஸ் அண்ட் ரேஸ் முதல்ல சொன்னான், இல்ல இல்ல வேவ்ஸ் சொன்னான். இன்னைக்கு வந்து ரெண்டும் ரைட் இருக்கிறான். அவன் என்ன சொல்றது, ரேஸ்லயும் போறது லேட்டரல் மூவ்மெண்ட்டும் உண்டு, வேவ் மூவ்மெண்ட்டும் இருக்குங்கிறான், ரெண்டும் உண்டுங்கிறான். என்ன இதுக்கு இப்படி இதுக்கு அப்படி சரியாதுன்னர். நீங்க மாத்திக்கலாம், மண்டல மிஸ்டர் மாத்திக்கூடாத, சுரேஸ்வரர் மாத்திக்கூடாத, இவெல்லாம் பின்னால இருக்கட்டும். ஆனா ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறார், மண்டல மிஸ்டர் சுரேஸ்வரர், சில பேர் இல்லைங்கிறார். இருக்கட்டும். என்ன நைசுந்த சித்தியை வாசிக்கிற காலத்துல என்னென்ன அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரியணுமோ இல்லையோ. இப்படி இவர் ஆச்சாரியாளுடைய சிஷ்யாளானார். இவர் நார்த் இந்தியாவுக்கு சேர்ந்தவர். பத்மபாதர் மீதி பேர்லாம் சவுத் இந்தியாவுக்கு சேர்ந்து, இந்த நார்த்து சவுத்து ஃபைட் அண்டிக்கே இருக்கு. இவரை கண்டா சில பேருக்கு பிடிக்கல, சில சிஷ்யாளுக்கு பிடிக்கல. ஆனா விவகாரம் என்ன ஆச்சுன்னா, இவருடைய பாண்டியத்துக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. எங்க சுரேஸ்வரர் எப்படிப்பட்டவர், மீமாம்சையில ரொம்ப வசதியான ஒரு பிரஜ்ஞ இருக்கவருக்க, ஆனாலும் அத்வைதத்துல பூர்ணமான ஒரு அபிப்பிராயம் கன்விக்ஷன் வந்துருக்கு. ஆச்சாரியாளுடைய பேசின பிறகு அத்வைத்தம் தான் வசதி, அதுல ஒரு விதமான சந்தேகமும் இல்லைங்கிற அபிப்பிராயம் தீர்மானமா வந்திருத்த ஆச்சாரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்யதாச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இதரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோக ததனு வர்த்ததே அப்படின்னு, நன்ன படிச்சவா, நன்ன உயர்ந்ததான நிலையில இருக்கிறவா, அவ இது ஒத்துண்டாளையானால் மற்ற ஜனங்கள்னு அவளுக்கு பின்னால ஒத்துப்பாளாம். ஆகையால் இவர் நிஜமாகவே தீர்மானமாக அபிப்பிராயத்தில் இருக்கார்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கார். இருக்கிற காலத்தில் ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் ஆயிடுது, அதுக்கப்புறம் பாஷ்யம் ரொம்ப நாளாக பாடம் சொல்லிகிட்டே இருக்கார். ஆச்சாரியாளே, ஸ்ரீமன் முகம்புஜ பகவத்பாத முகம்புஜாத், அவருடைய திருமுக மண்டலத்திலிருந்து பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் அவரே சொன்னார். அப்புறம் ஒரு நாள் மெல்ல நமஸ்காரம் பண்ணி கேட்டாராம் குருநாதர், இந்த சூத்திர பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணட்டுமா? ஆச்சாரியன் ரொம்ப சந்தோஷமாப்பா, பண்ணுங்கோன்னு பண்ணுங்கோன்னு சொன்ன, சரி ஆரம்பிக்கணும்னு நல்லா பார்ப்போம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். பின்னால் இருக்கிற ரெண்டு சிஷ்யால் இவ போன பிறகு கேட்டாலாம், என்ன நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணிவிட்டேள், யார் குருவை நீங்க இப்படி பண்ணலாமா? அவர் ரொம்ப பெரிய மீமாம்சகராச்சு, உங்க பாஷ்யத்தெல்லாம் மீமாம்ச வழியாக எழுதி இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இதுக்கு கண்டனம் எழுதிட்டா என்ன பண்ணுவேள், அவருக்கு தெரியாதோ ஆச்சாரியன்னு தெரியாதோ நம்ம சிஷ்யன் எப்படின்னு. இதான் இந்த சிஷ்யாளுக்குள்ள இப்படி பண்ணா தொடங்கி விட்டாளாம், இது என்ன பண்ணி விட்டார்னார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுமே ஆச்சாரியர் என்ன பண்ணார், அப்பா நீ சூத்திர பாஷ்யத்துக்கு இப்ப வியாக்கியானம் பண்ண வேண்டாம், ஒரிஜினலா ஒரு புஸ்தகம் எழுது, எப்படி இண்டிபெண்டா ஒரு புத்தகம் எழுது அப்படின்ட்டார். ஏன்னா எப்பொழுதுமே ஒருத்தர் நம்மளை வெச்சாரையானால் ரியாக்ட் பண்ணப்படாது, வேதாந்தம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ அப்படி பேசினா சார், நீங்க ரியாக்டாரு. அப்ப நீங்களும் ரியாக்ட் ஆனா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? வேதாந்தம் உங்களை ஆக்ட் பண்ணியிருக்கா? கிருதத்ய பிரதி கர்த்தவ்யம் யஷ தர்ம சனாதனா அப்படின்னா போயிட்டு இருக்க. குருவா இருக்கிறவ ரியாக்ட் ஆகப்படாது. என்ன பண்ணணும்? நீங்க ஒரிஜினலா ஒரு புத்தகத்தை எழுதுங்கட்ட. அப்பொழுது அவர் எழுதின கிரந்தம் நைஷ்கர்ணி. நைஷ்கர்ணி அவதார சரித்திரம் என்ன இப்படி? அதுக்கப்புறம் என்ன பண்ணினாரா இவர் இந்த புத்தகம் எழுதுறாரு? இந்த மீன் டைம் அதே சிஷ்யர் பத்மபாதர். அவர் என்ன பண்ணார்? நான் சூத்த பாஷதி வியாக்கியானம் எழுதுறேன். சரிட்டார். இப்ப பாருங்க ஆச்சாரியன் எப்படி, யாரு எதை சொன்னாலும் ரைட். அவர் எழுதினார். அது என்ன சொன்னார்? அது முழுக்க எழுதினாலும் அது பாதியில எரிஞ்சு போயிடுது. எப்பவுமே இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கப்படாது. அது என்ன ஆகும்? நம்ம காரியம் நம்ம தான் கெடுக்கும். அது தெரிஞ்சுக்கலாம். வேதாந்த வாஸ்தும் இது நமக்கு தெரியலன்னா அவ இன்னும் முதல் பரிகட்டிலேயே இருக்கான்னு அர்த்தம். அவளை வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த நைஷன் சித்தி எழுதினார். எழுதி ஆச்சாரியர்களுக்கு சமர்ப்பணம் பண்றார். அதை படிதான் அந்த சிஷ்யால் எதிர்க்க படித்தா. அந்த சிஷ்யால் அத்தனை பேரும் தலை குறிஞ்சாலும் இவரை பத்தி என்ன நினைச்சோம், இவர் அத்வைதத்தை மீமாம்சையா மாத்தோம் நினைச்சோம். இப்ப என்ன, அந்த மீமாம்சா சாஸ்திரம் இனிமேல முன்னுக்கே வர முடியாது, தலை எடுக்க முடியாத அளவுக்குன்னு அவ்வளவு சித்தாந்தம் பண்ணியிருக்க. நம்ம தப்பா இந்த வியக்தியை நினைச்சோமே. உங்களுடைய கிரேட்னஸ் நாலு பேர் சொல்ல வேண்டாம், தானா புரியணும். தேன் வந்து ஈயே வாவான்னு அட்டைஸ் பண்ணாத, தெரியுங்களா? நீங்க அந்த அளவுக்கு வளரணும். அதனால இன்னொருத்தர் ஒருத்தரும் சொல்லாதீங்க, கிருஷி வேணும் உங்களுக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சிஷ்யால் வருந்தினாலாம். ஆனா இங்க சுரேஸ்வர சாரல் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணு கேட்டாரா, நான் ஏதாவது வேற கிரந்தங்கள் எழுதிடுவான்ட்டு. அப்ப ரொம்ப அபிமான அந்த குரு கட்டாட்சம்னு பார்க்கணும். எனக்கு பிடிச்சதான ஒரு ரெண்டு கிரந்தங்கள் இருக்கு, அதுக்கு வியாக்கியானம் பண்ணேன். என்னன்னு மானசோல்லாசம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கேன், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுக்கு வார்த்திகம் எழுதப்பா. முன்னால அவர் வியாக்கியானம் எழுதுறேன்னு கேட்ட ஆச்சாரியால் என்ன பர்மிஷன் கொடுத்துருக்க, வார்த்திகம் எழுதுன்னார். வியாக்கியானம்னு மூலத்தில் இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் சொல்லணும், அதான் வியாக்கியானம். அகைன்ஸ்டா எழுதப்படாது, அது வியாக்கியானம் இல்லை. காமெண்டரின்னு என்ன அர்த்தம் சார்? மூலக்காரரை சொன்னதை நீங்க திருப்பி சொல்லணும், கிளியரா எலுசிடேட் பண்ணி சொல்லணும். இதுக்கு வியாக்கியானம்னு பேர். வார்த்திகம்னா என்ன? உக்த அனுப்த துருப்த சிந்தனம். எது சொன்னாரோ அதையும் சொல்லணும், எது சொல்லலையோ அதை கம்ப்ளீட் பண்ணணும், எது தப்பா சொல்லியிருக்காரோ அதை இது தப்புன்னு சொல்லி சரி எழுது சரி பண்ணும். இது எப்படி? நீ வார்த்திகம் எழுதுனர். அது மட்டும் இல்ல, நான் பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்ணியிருக்கேன்ப்பா. சன்னியாசிகளுக்கெல்லாம் அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டியதான கிரந்தம். அந்த பஞ்சீகரணத்துக்கு ஒரு வார்த்திகம் எழுது, பிரணவ வார்த்திகம், அது எழுத அப்படின்னு. அவருக்கு இருக்கிற ஆனந்தம் அவ்வளவு இல்லைன்னு. என்ன ஆச்சாரியால் இண்டிபெண்டா தன்னுடைய கிரந்தத்தையே விமர்சனம் பண்ணும்படி சொல்லிவிட்டாரேன்னு சந்தோஷமா எழுதினார். ஆனா சொல்ற ஓரிடத்துலயும் எனக்கு தப்பா ஒண்ணும் காணப்படலையேட்ட சாஸ்திர திருஷ்டியில. அதற்கு பிறகு தைத்தரிய உபநிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதினார், வார்த்திகம் எழுதினார். மேக்னம் ஓபஸ் பிருஹதாரண்யக உபநிஷத்துக்கு வியாக்கியானம் வார்த்திகம் எழுதினார். ஜென்மாவில் பிருஹதாரண்யக வார்த்திகம் வாசிக்கணும், ரெண்டு பேருக்கு பாடம் சொன்னேன். அழகான கிரந்தம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பிருஹதாரண்யக வார்த்திகம் வாசித்தா அதனுடைய சுவையே வேற. அவ்வளவு அழகான அந்த பிருஹதாரண்யக வார்த்திகம், 12,500 ஸ்லோகம். அடையப்பா என்ன அழகான நுட்பமான விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார். இப்ப நைஷ்கர்ணசித்திங்கிற புத்தகம் ஆச்சாரியால் சுரேஸ்வரர் ஏன் எழுதினார் பதில் சொல்லியாச்சு. அந்த புத்தக டைட்டலுக்கு பேர் என்ன? பதில் சொல்லியாச்சு. எத்தனை சித்திகள் இருக்கு புரிஞ்சுட்டோம். யார் யார் எழுதினா புரிஞ்சுட்டோம். அது எழுதக்கூடியதான சந்தர்ப்பங்கள் யாவை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆமா சுரேஸ்வரால் எழுதினதான கிரந்தங்கள் எத்தனை? 5 கிரந்தங்கள். மானசோல்லாச வார்த்திகம், பஞ்சீகரண வார்த்திகம், தைத்தரி உபனிஷத் பாஷ்ய வார்த்திகம், பிருஹதாரண்யக உபனிஷத் பாஷ்ய வார்த்திகம், இண்டிபெண்டன்ட் வர்க் நைஷ்கர்ணி சித்தி. இப்ப இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த நைஷ்கர்மிய சித்தி கிரந்தத்துல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு? 4 அத்தியாயம் இருக்கு. எப்பவுமே நம்ம அத்வைத கிரந்தங்கள் எதை பார்த்தாலும் 4 அத்தியாயம் இருக்கும். இந்த 4 அத்தியாயத்தில் என்னன்னா, ஆச்சாரியால் போன வழியில் போவான். ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யம் அனுகிரகம் பண்ணினார். அதில் முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம்னு பேர். சமன்வயம், எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் பிரம்மத்தையே ஏகமுகமாக கூறுகின்றன. யுனானிமஸ்லி தே டாக் அபவுட் பிரம்மன். இது முதல் அத்தியாயம். கேனோபனிஷத்தோ, கட்டோபனிஷத்தோ, முண்டகோபனிஷத்தோ, மாண்டோக்கியோபனிஷத்தோ, சாந்தோக்கியோ, பிரதாரண்யோ, எல்லா உபனிஷத்தும் ஐக்கமத்தியமா ஒரு பொருளை சொல்கிறது, ரைட்? அதுக்கப்புறம் இந்த தத்துவத்தை மற்றவர்கள் யுக்தியால இதுக்கு கண்டம் பண்ணியிருக்க, அவைகள்லாம் தவறுன்னு சொல்றதுக்காக அவிரோதாத்தியாயம். உங்க மதங்களுக்கும் எங்க அத்வைதத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான அம்சத்துக்கு அவிரோதாத்தியாயம்னு பேர். வர்த்தகம் விரோதமே வராது. அத்வைதம் இருக்கிறது ஒண்ணுன்னு விரோதம் எப்படி வரும்? ரெண்டு பேர் இருந்தா தானே சார் சண்டை வரும். ஒன்னா இருந்ததுன்னா சண்டை வரவே வராது. நீலண்ட தீட்சர் சொல்றார், ரெண்டு மனசா இருந்தது அம்பாளுக்கு ஒண்ணு, பரமேஸ்வரனுக்கு ஒண்ணு. இதை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்துவா. இப்ப என்னடா, ஒரே மனசா இருக்கு உமக்கு, ரெண்டு பேரும் அர்த்தநாரி ஆகிட்டே ஒரு மனசா இருந்தா. அதனால இவனை காப்பாத்துறதா வேண்டாமா திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஒரு பார்ட் அது மைண்ட் என்ன காப்பாத்தணுமான்ட்டு, இன்னொரு கேள்வி பார்ட் அது மைண்ட் வேண்டாம் நினைக்கிறது. கடைசியில நான் அவசப்பட்டிருக்கேன்ட்டார். அவர் விவகாரம் என்ன, ஒத்தரா இருந்தா சண்டை வராது. அதே மாதிரி அத்வைதத்துல பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்ன விருத்தியதே அப்படின்னு விரோதமா இல்லை. இதை சொல்லக்கூடிய நான் அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்தை வெறும் கேட்கறதானா, என்ன மாத்திக்க வேண்டாமா, என்னுடைய கேரக்டர் மாற வேண்டாமா, சமம் தமம் உபரதி சித்திக்கா ஸ்ரத்தா சமாதானம் இவைகள்லாம் சொல்றதே எனக்கு வந்திருக்கா? கோபம் குறைஞ்சிருக்கா? ஆசை குறைஞ்சிருக்கா? நான் யாரிடத்துலையும் தப்பிதமா நினைக்கலையே, பணத்துல ஆசைப்படலையே, இதெல்லாம் நம்மளை நாம் பார்த்துக்கணும். அதுக்கு எப்படி சார், வாட் இஸ் தி மெத்தட்? இது சொல்றதுக்கு சாதனாத்தியாயம். இது பண்ணலைன்னா ப்ரொஃபஸரா இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க மாற முடியாது. என்ன, நான் என்ன மாத்திக்கொள்ளணும்? உபாசனா பிரகரணம் இங்க உபயோகப்படும். இப்படி அதை சொல்லக்கூடியதான அத்தியாயத்துக்கு சாதனாத்தியாயம்னு பேரு. அதுக்கப்புறம் பலாத்தியாயம். இதுல நிறைய உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம் இவை எல்லாம் சொல்லியிருக்கு. போகாத ஊருக்கு வழி சொன்னாராம். அதான் அத்வைதம். எங்கேயும் போகிறதில்லை இவர், விவகாரம் எங்கேயும் போகல. இகைவு சமவதி அந்தே அப்படின்னு இந்த சரீரத்துக்குள்ளேயே இங்கேயே ஜீவன் முக்தி அடைஞ்ச அந்த தீபமானது மலை ஏறும் பொழுது எப்படி அந்த திரியில அப்படியே வரைஞ்சு அந்த திரியோட ஒன்னா போயிடுறதா, அப்படி ஞானி இங்கே ஒன்னா போயிடுறான், அவன் இங்கேயும் போகல. இவைகள்லாம் தீர்மானம் பண்ணி சொல்லக்கூடியதான ஒரு அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம்னு பேரு. சூத்திர பாக்கியத்துல எத்தனை அத்தியாயம்? 4 அத்தியாயம். பின்னால் வந்ததான கிரந்தங்கள்ல இதே திட்டம் இப்படிதான் பேசுவான். சித்துகாச்சாரியர் தத்துவ பிரகாசிக்காரன் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். இதே போல பின்னால் வர ஸ்வராஜ்ய சித்தி இப்படிப்பட்டதான கிரந்தங்கள்லாம் அப்படி அதையும் 4 சித்தியில சேர்க்கல. நீங்கன்னு சேர்க்கல, அது முழுமையான கிரந்தம் இந்த பிரகரணம். அதனால அழகான கிரந்தம் கங்காதரேந்திர சரஸ்வதிங்கிற எழுதியிருக்கார். அத்தனை ஸ்லோகம் நொற்று பண்ணணும். இதே மேடையில கல்யாண சுந்தர சாஸ்திரிகள் ஒரு மகாத்மா, அவர் பாட்டு 3 வருஷம் பாடம் சொன்னார். ஜானஞ்சாப்யத்விதீயஸ்வர பிரம்மாத்ம ஏகத்வ போதா சபவதி சுமதே தத்வமத்யாதி வாக்கியாத். இதுன்னா ஸ்வராஜ்ய ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள். நிதானமா சொல்வார் அவர். அவர் பாட்டு என்ன ஆனந்தமோ அவருக்கு, அவருக்கு கேட்கும் மைக்கு வச்சா தான் பக்கத்தில் இருக்கிறவளுக்கு கேட்கும். அப்படி அழகா அவர் சொன்னார். ஏன் சொல்ல வந்து என்ன, ஆனா அது பிரகரண கிரந்தம், ஆகையால் இந்த சித்தி லிட்ரேச்சர்லாம் வரல. அப்படி இந்த கிரந்தங்கள் எத்தனை இருக்கே, அவைகள்லாம் சூத்திர பாஷ்யத்தை அனுகரணம் பண்ணி அந்த மெத்தட்ல போறது, இதுவும் அந்த மெத்தட்ல போறதுங்கிறதுக்காக ஒரு இவருக்கு வியாக்கியானம் பண்ணின. இந்த நைக்கமி சித்திக்கு வியாக்கியானம் பண்ணினதான ஒரு வியக்தி ஜனார்தனங்கிறவர் அது மாதிரி இருக்குன்னு இதுன்னு சொல்லலாம்னு வியாக்கியானத்துல எழுதியிருக்கார். ஆனால் ஞானோத்தமர்னு ஒருத்தர், அவருடைய வியாக்கியானம் தான் ரொம்ப பிரசித்தமானது. நைஷ்கர்மி சித்திக்கு இருக்க அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். நைஷ்கர்மி சித்திக்கு எத்தனை வியாக்கியானங்கள் உண்டு, அதுல ஞானோத்தமர் சந்திரிக்கான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானம் தான் பிராமாணிகமான வியாக்கியானம். அதுல நாலாவது அத்தியாயத்துல முதல்ல இந்த கிரந்தத்தினுடைய தீம் என்ன, எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சூத்திர பாஷ்யத்தை அனுகரணம் பண்ணவில்லை. முதல் அத்தியாயத்துக்கு தனி விஷயம், எல்லா வாக்கியங்களும் சமன்வய அத்தியாயத்தை சொல்றதுன்னு இல்லை. இவருடைய முதல்லயே என்ன ஐடியா, பூர்வீகம் போய் கண்டனம் பண்ணதுன்னு நைக்கர்மே செஞ்சு எழுதியிருக்கார். அப்ப வேதாந்த சொல்றதுக்கு இல்லையே. ஆகையால் முதல் அத்தியாயம் முழுக்க ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம், சூத்திர பாஷ்யத்தில் இல்லை, ஞாபகம் வச்சுப்பாங்க. ரெண்டாவது அத்தியாயம் ஆத்ம தத்துவ பிரதிபாதனம், மூணாவது அத்தியாயம் மகா வாக்கியங்களுடைய அர்த்தம், நாலாவது அத்தியாயம் இந்த மூணையும் சம்மரி. எங்கே சார் ஞாபகம் வச்சுங்க, பின்னால வந்த கிரந்தங்கள் எல்லாமே சூத்திர பாஷ்யத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ல அப்படியே போகும். ஆனா நைக்கன்மை சித்திங்கிறது இண்டிபெண்டன்ட் வர்க், இண்டிபெண்டன்ஸ் அவர் காமிச்சிருக்க, அப்படி ஒரு விசேஷம். ஆகையா நைக்கர்மி டைட்டல் சொல்லியாச்சு, எத்தனை சித்தி சொல்லியாச்சு, யார் எழுதிரா சொல்லியாச்சு, ஏன் இந்த கிரந்தம் வந்ததுன்னு சொல்லியாச்சு, அதுல சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லியாயிடுது. அதுக்கப்புறம் பின்னால் இருக்கக்கூடியதான விவகாரங்கள், அதுக்கு வியாக்கியானங்கள், காமெண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லிவிட்டோம், தெரிஞ்சுட்டாச்சு. இனிமேல் சப்ஜெக்ட் மேட்டர் போகணும். இன்னும் 1.5 மணி நேரத்தில் இதுவரைக்கும் தெரிஞ்சுட்டோம். இந்த கிரந்தத்தில் 23 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் அத்தியாயத்தில் 100 ஸ்லோகம், ரெண்டாவது அத்தியாயத்தில் 119 ஸ்லோகம், மூணாவது அத்தியாயத்தில் 126 ஸ்லோகங்கள், நாலாவது அத்தியாயத்தில் 78 ஸ்லோகம் நமக்கு தெரியணும். ஸ்லோகங்கள் மட்டும் அதை முதல்ல எழுதிவிட்டார். அதுக்கப்புறம் சம்பந்த வார்த்தைக்கம் அதோட அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணினார், நடுவில் ப்ரோஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார். புத்தகத்தை எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்க்கறது பற்றிலாம் அது ஒரு நேக்கு. ஒரே தரம் ஒரே மாதிரி எழுதிவிடலாம், ஆனால் ஸ்லோகங்களை எழுதிட வேண்டியது. எழுதிவிட்டார். அப்புறம் இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன் என்ன, தெரியுமோ தெரியாதோ, என்னுடைய மனசில் இருக்கிற அபிப்பிராயம் மற்றவர்களுக்கு தெரியணும், அதுக்காக அந்த நடுவில் ஜாயின் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு புதுசான விஷயம். அது அந்த பாண்டித்ய பிராகல்பியத்தை சொல்கிறது அப்படி அழகாக சொல்லி. இதுக்கான அப்புறம் இன்னொரு விஷயம், இவருடைய ஸ்டைல் எப்படி, ஆச்சாரியால் யாரையும் வச்சதில்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரஸ்தானத்திலையும் நீங்கள் எங்கே படித்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப வச்சது என்ன தெரியுமோனா, ஏதாவது அபார்த ஆரண்யகம், அப்பா நீ சொல்றதெல்லாம் சொல்ற, ஆனா உபனிஷத்துல இல்லையப்பா, நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிய, நாம எல்லாம் அனாவசியமா பேசாத, வாய்க்கு வந்தபடி பேசாத, இப்படி எல்லாம் வைவோம். ஆச்சாரியால் அப்படி சொல்லவே இல்லை, நீ சொல்றது நல்லா சொல்ற, யுக்தியுக்தமா இருக்கு, ஆனா பிரதர் ரெண்டுக்கு சம்பந்தப்படாதுன்ட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கப்பா. இதுதான் அவருடைய பெரிய விஷயம். பிரஸ்தானத்துல யாரையும் பேரை வச்சு அவர் அப்படி சொன்னார், தன் மந்தம் சொல்ல கிடையாது. அதே பூர்வ பட்சி சொன்னதான நிறைய அம்சங்களை அபரேதோ ஆகு அபரயத்யாக இவ்வளவுதான் சொல்லியிருக்க. எங்கேயுமே பேர் வச்சு கண்டனம் பண்றது இன்னொருத்தர வையறது ஆச்சாரியாளுடைய சம்பிரதாயம் இல்லை. மூடமத்தேன்னு இன்னொருத்தர வாதிய சொல்லல, மௌட்யமாக மூடம்னா மௌட்யம், தெரிஞ்சுக்காம காலத்தை போக்கடிக்கிறாய, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் சம்பிராப்தே தன்னிகிட்டே காலே நகி நகி ரட்டதி டுக்ரிங்கிறனே, 95 வயசுக்கு மேல ஜாத்து பாடம் நொற்று பண்ணிட்டே இருந்தா உன் ஜீவனம் போயிடுமப்பா, அந்த 5 வருஷம் மிச்சம் இருக்கிறத அந்த சந்தர்ப்பத்தில் நீ கேட்டா மோட்சத்தை அடையலாம். ஸோ அனாவசியமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரெஷஸ் டைமை வேஸ்ட் பண்றவனுக்கு என்ன பேரு, முடமதி. அதான் இங்கே சொல்லியிருக்கேன், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருதே தவிர, பிரஜ சுதீர் சௌந்தர் சிவாந்தர் அதுக்கு அதுதான் நம்மளை தோத்திரம் பண்றதை வேண்டாங்கிறது, பிரஜ சுதீஹி அங்கே மூடமதின்னு சொல்லியிருக்கார். சிவாந்தர் இல்லை சுதீஹின்னு சொல்ல, அதனால ஆமா, அதனால விசேஷமா என்ன சொல்லியிருக்கார், யாரையும் வெய்யறது கிடையாதவர். ஆனா எங்க சுரேஸ்வராச்சாரிய அப்படி கிடையாது, அவர் பாட்ட கோபம் தான் நாயின்னு வச்சுவிட்டார் ஒருத்தர, அனாவசியமா இங்க கொலைக்காதன்ட்டார். நைக்கர்மி சித்தியில் தான் சொல்றேன், வேற விவகாரம் ஒன்றும் இல்லை. சிர அக்ரம்ய பாதேன பர்த்தயத்யபரம் சுனஹ திருஷ்ட்வா சாதாரணம் தேகம் கஸ்மாத் தியக்தோ திமத்ரு தத்ர பாஹ. இவர் சொல்றார் ரெண்டாவது அத்தியாயத்துல, இந்த சரீரத்துல உனக்கு இன்னும் அபிமானம் போலியோன்னா, என்னைக்கு நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறேயே, ஒரு நாளைக்கு உனக்கு புத்தி வரும், அப்படிங்கிற எண்ணிக்கைன்னு கேட்கறிய. சுனாக்கிரம் பாதேன, நீ பிராணனை விட்ட பிறகு அந்த சரீரம் யாரும் கவனிக்காம விட்ட பிறகு நாய் வந்து அது ஒரு தலையில ஒரு தலையில உட்கார்ந்து அதை கொதறிண்டு இருக்கிற காலத்துல மற்ற நாயும் இது நரிகளும் வரும்பொழுது இதை பொழைச்சு அதை விரட்டுறதான். இப்ப இந்த சரீரம் உன் சரீரம் உனக்கு சேர்ந்ததா, நாய்க்கு சேர்ந்ததா, நரிக்கு சேர்ந்ததா, இதை போய் நல்லா இருக்குன்னு இதுல அபிமானம் செலுத்துறேப்பார். எப்படி இருக்கு பத்தேடா விவகாரம் என்ன? திருஷ்டாந்தமே தாம் எடுத்துக்கொண்டதான விஷயத்தை போர்ஸ்ஃபுல்லா சொல்லணும்னு நினைச்சாரே, ஆனால் அதுக்கு தகுந்ததாக திருஷ்டாந்தங்கள் அப்படி எடுக்கிறதுல அவர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டார் சுரேஸ்வராச்சாரியர். ஆனா பாஷ்யக்காரர் தெளிவாக இவைகளை சொல்றார், இனிமையாக சொல்றார். சொல்றது ஒண்ணுதான் சார், அது சொல்லக்கூடியதான வழி அந்த மெத்தட் இருக்கே அது வேற. ஆச்சாரியாருடைய வழி கங்கா பிரவாகம் மாதிரி போகும், அதுல ஒரு இதுவும் வராது. இவர் எப்படின்னு சுரேஸ்வராச்சாரியர் கோபம் வந்ததே என கடினமா இருப்பார், இல்ல தெளிவா இருப்பார். இது ரெண்டு விவகாரம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆச்சாரியாளுடைய ஸ்டைலுக்கும் இவருடைய ஸ்டைலுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். அதற்கு பிறகு இப்ப சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோம். முதல்ல அவித்யாங்கிறது இருக்கு பார்த்தேன், நான் பிரம்மத்தை அறியணும்னு சொல்றேன், நான் பிரம்மமா இருக்கேன், பிரம்மமா இருந்த போதிலும் எனக்கு அந்த பிரம்மமானது தெரியல, அது எதனால தெரியலையோ அதுக்கு அவித்யான்னு பேர். இந்த அவித்யை சொல்லும் பொழுது முதல் அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகத்துல ஐக்காத்ய அப்ரதிபத்திரிய ஸ்வாத்மானுபவ சம்ஸ்ரயா ஸ்வதவித்யோ அசாவித்யா சம்ஸ்ருதே பீஜம் தன்னாம் தன்னாசே முக்திராத்மனா. அவித்யைக்கு லட்சணம் சொல்றார் இவர். ஏகத்வ அப்ரதிபத்திரிய, நானே பிரம்மம் எனக்கூடிய பிரம்மமாக இருந்த போதிலும் நானே பிரம்மம் எனக்கூடியதான அம்சம் எதனால அறியப்படவில்லையோ அதுக்கு அவித்யான்னு பேர். இந்த அவித்யை எப்படி இருந்தார், சுவாத்ம அனுபவ சம்ஸ்ரயா, அவனுக்கு அவனுடைய அனுபவத்தினால தெரியும். அனுபவத்தினால தெரியறதுன்னா எப்படின்னு, ஐ எம் இக்னோரண்ட் நீங்க தான் சார் சொல்றேன், நமக்கு ஜென்மம் தெரியுமா தெரியாது, தெரியாதுன்னு நீங்க தானே சொல்றேன். தெரியாதுங்கிறது உங்க உமக்கு பிரம்மன் தெரியுமா என்ன ஆன்சர், தெரியாது. மாட்டு பொண்ணு புதுசா வந்தா என்ன சொல்லுவார், எதை கேட்டாலும் தெரியாது, தெரிஞ்சதுன்னு அப்புறம் மாட்டிக்கணும்னு. தையல் தெரியுமா தெரியாது, எம்பிராய்டி தெரியுமா தெரியாது, சமையல் தெரியுமா சொல்லி கொடுங்க பண்றேன், இந்த சொல்லி கொடுங்க பண்றேன்னால மகாமோசம் இதுன்னு. எதை கேட்டாலும் சொல்லுங்க, சாம்பார் வைக்கணும் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், பாத்திரத்தை எடுத்துக்கணுமா, ஜலத்தை எடுத்து ஸ்டவ்ல வைனர், ஜலத்தை எடுத்து ஸ்டவ்ல போட்டேன், நீ சொல்லப்படுதேன்னு கேட்டேன், இல்லைம்மா ஜலத்துல வச்சு பார்த்து போடணும். இது நாலஞ்சு தடவை மாமியார் பார்த்தா, இனிமேல் அம்மா நீங்க அந்த போ அந்த பக்கம் போய் உட்காரு, பேப்பர் படி நான் சமைச்சு போடுறேன். என்னாச்சுன்னு, ஜென்மாந்திர பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் ஸ்னுஷாரூபேன பாதத்தை, வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்றேன், நன்னா தெரியும் நினைச்சுட்டு தான் சார் எம்ஏ ஹோம் சயின்ஸ் வாச பொண்ண மாட்டம் பண்ண பண்ணிட்டேன், நல்லா சொல்றா பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், இங்க வர தெரியல பிராக்டிக்கல் சரியா இல்லை, நான் என்ன பண்றேன் கேட்டா, உங்க விவகாரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க ஆத்துல இதெல்லாம் பண்ண மாட்டோம், அப்ப என்ன பண்ணுவேன், வேற பண்ணுவோம், அது ஏறன்னா அது தெரியாது, வேற பண்ணுவோம், இது இல்லை. ஆனா என்ன, உங்களுக்கு கோபமே வர வேண்டாம், நீங்க சொல்லுங்க நான் பண்றேன். அதே மாதிரிதான் நம்ம எதை கேட்டாலும் தெரியாதுங்கிறோம். இந்த தெரியாதுங்கிறது யாருக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு, நீங்க தான் சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன், ஸ்வாத்மா அனுபவ சம்ஸ்ரயா, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டோன்ட் நோங்கிற விவகாரம் நீங்களே சொல்லிட்டு இருக்கல, உங்களுக்கே தெரிகிறது, தெரிஞ்சுதான் சொல்றேன். அதான் சுரேஸ்வரர் சொல்றாரு, கிரந்தமானது வர்க் ஃபார்ம்ல இருக்கு, ஆனா அது எடுத்து சொன்னாதான் புரியும். ஏகாத்மியம் பிரதிபத் தெரிய ஸ்வாத்மா அனுபவ சம்ஸ்ரயா தா அவித்யா சம்ஸ்ருதே பீஜம் தன்னாசே முக்திராத்மனா, அது போயிடுத்துன்னா முக்தி நிச்சயமா வரும் அப்படின்னு அவித்யானது அனுபவிக்க வேண்டியம் அப்படிங்கிற அம்சத்தை விஸ்தாரமா சொன்னார். அதற்கு பிறகு கர்மாவனால முக்தி வருமா அப்படின்னு, யத்னதோ விச விட்டமானோபி விதிஞானஸ்ய ந த்ருஷ்யதே, பதினஞ்சாவது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் முழுக்க இந்த ஒரே பாயிண்ட் தான், ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம். ஞானமும் கர்மாவும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்காது. ஏன் சார்? சார், ஞானமே மோட்சத்தை கொடுக்கறது, ஞானமும் கர்மாவும் சேர்ந்தா மோட்சத்தை கொடுக்காதா? அதிகத்தையே அதிகம் பலம்னா. வெறும் ஞானமே, உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்தாலே ஒரு பொருளை வாங்கலாம், 100 ரூபாவும் இருக்கு, ஒரு 50 ரூபாய்க்கு சேஞ்சும் இருக்கு, பொருளை வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாமா இல்லையா? ஏன் முடியாதுங்கிற எழுநர் ஐயா, ஞானம் கர்மாவோட சேர்ந்து அது ஞானம் இல்லைப்பான்ட்டு விவகாரம் இல்லை. உங்கள் எக்ஸாம்பிள் இல்லை, ஞானம்ங்கிறது என்னதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுங்கோ. நான் இதை செய்கிறேன் எனக்கூடியதான பேதம் எங்கே இருக்கோ அதுதான் கர்மா. பிளாட்ஃபார்ம் ஆஃப் கர்மா எப்படின்னு, ஸ்வர்க்கத்திற்காக நான் யாகத்தை செய்கிறேன், நான் வேறு, ஸ்வர்க்கம் வேறு, யாகம் வேறு, யாகத்தில் உபயோகக்கூடிய பண்பதான பொருள்கள் வேறு, இவைகள்லாம் வெவ்வேறாக இருக்கும் பொழுது தான் கர்மாவை பண்ண முடியும். காரக பேத சம்பத்தவ் கர்மா. கர்மா எப்போ பண்ணுறேன்? செய்பவன் வேறு, செய்யக்கூடியதான பொருள் வேறு, அதனுடைய பலம் வேறு, இவைகள் வேற்றுமை காணப்படும் பொழுது கர்மா வரும். ஞானம் என்ன பண்ணுறதுன்னு வரும்பொழுதே இவளை அழித்து விட்டு வரலாம். இப்ப எல்லாம் புதுசா கல்யாணம் ஆகிறப்ப தனி குடுத்தனை வச்சவரே கல்யாண முகூர்த்தம் வைனா மாட்டப்படும். என்னடா என்னன்னு ஒன்னா சேர்ந்து இருக்கிற தனியா வரலன்னு ஒருத்தர் சொன்னார். 10 பொருத்தங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்தார். சரி, பார்த்துட்டே இருக்கேன். அந்த பொண்ணு வந்து சேர்றது மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கேன் பாருங்களேன் சாஸ்திரங்கள்ட்டா. பையனுக்கும் பொண்ணுக்குன்னா பொருத்தம் வேணும். இல்லை இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் தானே ஆற்றுல சௌக்கியமாக இருக்கணும். அவ எல்லாம் பறந்து போயிடுறா காலம் எழுந்து. இப்போ மாமியாருக்கும் மாட்டுக்கணும் பொருத்தம் இருக்காங்க. அம்மா, எங்கள் சாஸ்திரம் சொல்லலைம்மா, இதுவரைக்கும் சொல்லலை, வராகமிகரர் எழுதலை. நாங்கள் அந்த சித்தாந்தம் சூரிய சித்தாந்தம் தானே பார்த்துட்டு இருக்கோம், அவர் எழுதலைம்மான்ட்டு. ஏன் சொல்ல வந்து என்ன, இன்னைக்கு அந்த நினப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு காரணம் நம்ம சம்ஸ்காரம் நம்மளை விட்டு போச்சு. சாஸ்திரம் சொல்றது ஞானம் வரும்பொழுது எல்லாம் ஒன்றுன்னு சொல்றது. பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் எதனால ஹோமம் பண்றீங்களோ அது பிரம்மம். பிரம்ம அவிஹி எந்த நெய்யை அதுல விட்டு ஹோமம் பண்றீங்களோ அது பிரம்மம். பிரம்மாக்னோ எந்த அக்னியில ஹோமம் பண்றீங்களோ அது பிரம்மம். இதனால கடக்கக்கூடியதான பலம் பிரம்மம். எல்லாமும் பிரம்மம் ஆயிடுது. ஞானம் வரும்பொழுது காரக பேதங்களை அழித்து கொண்டு வருகிறது. எல்லா பேதங்களையும் டிஃபரன்ஸையும் அழித்து விட்டு ஞானம் வருது. இந்த பேதங்கள் இருக்கும் பொழுது கர்மா வருது. ரெண்டு சேருமா சார்? காகோ லோகவதே வாயம் சம்சாரோ ஜான கல்பிதா. பிரதர், வார்த்தைக்கத்துல இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னு, காக்காவுக்கும் உலூக்கத்துக்கும் ஆந்தைக்கும் கல்யாணம் போல, அது விவகாரம் என்னடா? இதுக்கு வந்து காலமே கண்ணு தெரியாது, அதுக்கு ராத்திரி கண்ணு தெரியாது, என்ன விவகாரம்? ரெண்டு எப்படி சேரும்? அதே மாதிரிதான் யானிசா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி பகவத்கீதையில. அப்படி இந்த ரெண்டும் ஒன்னா சேராது, ஞானமும் கர்மாவும் ஒன்னும் சேராது. அப்ப அதனுடைய சமுச்சயம் எப்படி பலத்தை கொடுக்கும்? சேராது, சேர்ந்தாலுங்கிறல சேரவே சேராது. ஆகையால் ஞான கர்ம சமுச்சய வாதத்தை எப்படி கண்டனம் பண்ணியிருக்கார், அது முதல் அத்தியாயத்தில். இன்னொன்னு, முதல் அத்தியாயம் முழுக்க ஒரு 50 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணியிருக்கார், இந்த கர்மாவும் ஞானமும் சொல்லிட்டு இருக்கே இதுக்கு ஒரு வழி மீமாம்சகர் சொல்றார். அவளுக்கு ஐக பவிக்க வாதம், தி கன்செப்ட் ஆஃப் சிங்கிள் ஜென்மா, சிங்கிள் பர்த். என்னன்னு ஒருத்தர் சொல்றார், நான் உங்களுக்கு வேதாந்தமே இல்லாம மோட்சத்துக்கு வழி தருகின்ற. ஏன்னா இந்த வேதாந்தம் எத்தனை வருஷம் படித்தாலும் அது மனசுல புரிகிற மாதிரி இருக்கு, ஆனா புரியல சார். அந்த குடுகுடாயதே, வயசுக்குள்ள என்னமோ சொல்லணும் சொல்லணும் தெரிகிறது, தர வெளியில பேசினா சரியா வர மாட்டேங்குது. என்னமோ பேசுறார் அவர், மணிக்கணக்கா பேசுறார், நமக்கு எல்லாம் இனிமையா இருக்கா போலதான் தெரிகிறது. நான் ஆத்துக்கு போய் இது என்னன்னு கேட்டா ஒன்னும் புரியல. அதே ஸ்டேஜில் இருந்தா என்ன அர்த்தம்? அதனால இந்த வேதாந்தமே இல்லாம உங்களுக்கு மோட்சத்துக்கு வழி சொல்றேன்னு. என்ன பண்ணணும்? ஃப்ரம் டுடே சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மாக்களை விடாம பண்ணுங்க. பாப கர்மா எதையுமே பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. பாப கர்மா ஒன்றும் பண்ணாதீங்க, நித்திய புண்ணிய கர்மாவும் பண்ணாதீங்க. பூஜை விரதம் என்ன வேண்டாம், தனியா வந்தனம் போடுற நித்திய கர்மாக்களை விடாம பண்ணுங்கோ, எவ்வளவு கட்டம் இருந்தாலும் விடாம பண்ணுங்கோ, எந்த சுகமோ துக்கமோ வந்து அனுபவிச்சு தீர்த்துருங்கோ. என்ன சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு புண்ணியமும் பாப்பமும் வரக்கூடியதான சேனல்ஸை கட் பண்ணிவிட்ட. பாப்பமே பண்ணாதனால பாப்ப கர்மா சேராது, கெட்ட கர்மா சேராது. புண்ணிய கர்மா ஏதோ பூஜை ஆராதனம் ஜபம் இதை பண்ணாதனால புண்ணிய கர்மா சேராது. சரி, சந்தியாவந்தனம் பண்ணே இருக்கணும், பண்ணாத போனா பாப்பம் வந்து சேர்ந்துடும். ஆகையால் அதை மட்டும் விடாம பண்ணிவிடுங்க. நித்திய நைமித்திய கர்மா விடாம அனுஷ்டானம் பண்ணணும், நிஷித்த கர்மா பண்ணப்படாது, காமிய கர்மா பண்ணப்படாது. இருக்கிற கர்மா என்னன்னு இதை அதை அனுபவிக்கிறதுக்கான பிறந்தர்கள், ஸோ அதை அனுபவிச்சு சேர்ந்துருங்க. ஸோ அந்த டி டே டெத்து டே என்ன சார் ஆச்சுன்னு, ஒரு பாபமும் பண்ணலை பாபம் சேரலை, ஒரு புண்ணிய கர்மா பண்ணலை புண்ணியம் சேரலை, இருக்கிற கர்மா எல்லாம் கடைசி லாஸ்ட் பிட்டு வரைக்கும் அனுபவிச்சாச்சு, ஒன்றும் கிடையாது. ஆனால் பாபம் வராமல் சந்தியாவந்தன நிச்சய கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ விவகாரம் என்னன்னு, டோட்டலாக எல்லா கர்மங்களும் அனுபவிச்சாச்சு சார். பகவான் அடுத்த பிறவை எப்படி கொடுப்பார்? கர்மா இருந்தால் தானே கொடுப்பார். பிறவிக்கு காரணம் கர்மா தானே, கர்மா எல்லாம் முடிச்சு விட்டேனே கொடுக்க மாட்டார். ஸோ விவகாரம் என்ன, அத்வைத வேதாந்த கிளாஸுக்கு வராமலேயே ஆத்திலேயே இருந்துன்னு படிக்கும். இது நைக்கிருதியில் இருக்குன்னு ஆச்சாரியால் தைத்தறிவ பண்ணுறது பாட்சியத்தில் முதல்ல சூச்சனை பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த அத்தியாயம் முடிகிற கால சிஷ்டாவதி முடிகிற இடத்துல விசாரம் பண்ணியிருக்கார். அதே விசாரத்தை இவர் எடுத்துட்டார். விவகாரம் முழுக்க உங்களை நான் கேட்கலையே, அது சித்தாந்தம்னு நீங்க கேட்க கூடாது. இப்ப பூர்வபட்சம் சொல்லிட்டு இருக்கேன். விவகாரம் முழுக்க என்னன்னா, இவ்வளவு பூர்வபட்சம் பண்ணிட்டு அப்பா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனா எல்லா கர்மாவையும் அனுபவிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறியே. பிராரத கர்மா மட்டும்தான்ப்பா அனுபவிச்சிருக்கேன், மூட்டை பின்னால இருக்க சஞ்சித கர்மா அதை என்ன பண்ண போற, அதுக்காக ஆயிரம் ஜென்மாக்கள் வரப்போறது. ஒண்ணு, இந்த ஜென்மாவிலேயே இந்த அறிவு எப்ப வந்தது உனக்கு? ஒரு 30-40 வயசுக்கு முன்ன, அதுக்கு முன்னால பண்ணின பாப்பங்கள்லாம் என்ன பண்ண போற? பிறந்தண்ணிலிருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாள இல்லையோ? ஐக பவிக்கவாத கண்டனம், கர்மாக்கள்னால முக்தி இல்லைங்கிற கண்டனம் முதல் அத்தியாயத்துல நிஸ்தாரமா சொல்லிவிட்டார். ரெண்டாவது அத்தியாயத்துல கர்மாவானது முக்தியானது கர்மாவனால வராது அப்படிங்கறது யத்னத்தோ விட்டமானோபி விதி நக்வச்சது வித்ஆல் எஃபர்ட். நான் வேதாந்தத்தை தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே உனக்கு ஞானத்துல விதி சொல்லல சார். விதி சொல்லலைங்கிற சித்தாந்தலய சங்கிரகத்துல சிரவணாதிகள்ல விதி இருக்கா இல்லையான்னு, விதியானது அபூர்வ விதின்னு சொல்லக்கூடியதான மதம் ஒண்ணு, பிரகடார்த்த நிரூபணம்ங்கிற கிரந்தம் எழுதினாரு அவருடைய மதம், நியம விதின்னு சொல்றதுக்காக விவரணாச்சாரியருடைய மதம், பரிசங்கியா விதின்னு சொல்றதுக்காக சுரேஸ்வராச்சாரியருடைய மதம், விதியே இல்லைன்னு சொல்றது சாமத்தியக்காரருடைய மதம். இப்படி அழகா சொல்லியிருக்கல நீங்க. இங்க வந்து இவர் சொல்லலன்னார், அவர் வார்த்திகத்தில் எழுதியிருக்கார், நைக்கர்ண சித்தியில இல்ல. நைக்கர்ண சித்தியில இவருடைய அபிப்பிராயம் என்ன? யத்னத்தோ வீட்சமானோபி விதி ஞானத்திய நக்வச்சது. அங்க வந்து சிரவணத்துல விதியாங்கிறது, இங்க ஞானத்துல விதி இல்ல, வித்தியாசம் பார்த்துக்கணும். ஆகைய ஞானத்துல விதியே இல்ல. ஏன் விதி இல்ல? ஒரு கர்ம பலமா இருக்கணுமே ஆனால் ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் வந்தால் அந்த ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்? இட் வுட் ஹவ் பீன் ப்ரொடியூஸ்ட். ஒரு மனுஷன் குடத்தை பண்ணிருப்பானே ஆனால் அது பலமா இருக்கும். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தான், நடந்ததுனால அந்த இடத்தை அடைந்தான். அடைதல்ங்கிறது ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஏதோ ஒரு செயல் இருந்தால் அச்செயலால் நம்ம அடையக்கூடியது புதிதாக ஒரு பொருளை உண்டு பண்ணுவதோ அல்லது ஒரு இடத்தை போய் சேருவதோ. நடந்து அங்கே போய் சேர்ந்துருக்கான், உங்க ஆத்துல இருந்து குருகுலம் வந்திருக்கேன், இதுக்கு மேலே நடக்கல, இங்கே நடந்துட்டு இருக்கேன்னு அது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காள். ஒரு இடத்துல இருந்து இல்லையே, ஏன் நடை நிறுத்தி விட்டாள், ஏன் பலம் கிடைச்சாச்சு. ஸோ பலமானது அடைதல், பலமானது புதுசாக ஒன்று உண்டு பண்றது, பலமானது இன்னொன்று இருக்கு என்ன, மாறுதல். தங்கத்தை வளைச்சு வளையலா பண்ணியிருக்கான், வளைஞ்சிருக்கிறதுனால வளையல், ஒண்ணுக்கு ஒண்ணு கோத்துண்டு இருக்கிறதுனால ஸ்ருங்கலா, அத செங்கிலின்னு சம்ஸ்கிருத பதம். செங்கிலிக்கு ஸ்ருங்கலா விவகாரம் என்ன, அது வளைஞ்சிருக்கிறதுனால வளை, அது கையில அங்குலீகத்தில் போட்டு அங்குலீகம் மோதிரம் எல்லாமே அந்த தங்கத்திலிருந்து வந்து மாறித்தோன்னா மாறலை, அது ஷேப்பு தான் மாறி இருக்க. ஸோ இது விகாரத்தை அடைஞ்சிருக்கு, இதுவும் கர்மாவனுடைய பலம் அல்ல. இன்னொன்று அது ரொம்ப அழுக்காக இருந்தது, நல்லா தேய்ச்சு விட்டல், அது தேய்ச்சா பளபளான்னு மின்றது. இது சம்ஸ்காரம், உற்பத்தி ஆத்தை விகாரம் சம்ஸ்காரம் எனக்கூடியதான நாலு தான் கர்மாவனுடைய பலம். ஆத்மா பிறக்கலை, அதுவும் நித்தியஸ்தாத்வதோயம் புராணா, அதனால் பிறக்கலை. ஆத்மா மாறாது, கூட்டஸ்தமதலம் திரவம் மாறாது, சரி. அதனால விகாரியம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு சார், அது இல்லாத இடமே இல்லை, அதனால ஆப்பியம் போய் சேருவதில்லை. அதில் குணாதானமோ அல்லது தோஷ தோஷம் இருந்தால் தானே போகிறதுக்க, இல்லை குணத்தை அதில் சேர்க்காத அசங்கம். ஆகையால் முக்தி கர்ம கிருத்தியம் இல்லை, அது விஸ்தாரமாக ரெண்டாம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். இன்னொன்று, ஞானமானது என்ன பண்ணுறது, துருதக்ஷயார் தத்வாத் சநித்யம் சியாத் விமுக்தயே. அடுத்தது துருதக்ஷயார் தத்வாத், கர்மாவானது பலத்தை கொடுக்கணுமேயானால் அது வேற எதையும் எதிர்பார்க்கல. ஞானம் வரணும், மோட்சத்துக்கு ஞானம்தான் காரணம். அந்த ஞானம் கர்மாவை எதிர்பார்க்கலையாம் வந்த பிறகு மோட்சத்தை கொடுக்கறது. ஏன்னா ஆத்துக்கு போனேன், இருட்டா இருந்தது, கதவை திறந்து சுவிட்ச் போட்டேன், போட்டதுமே என்ன ஆச்சுன்னா, சார் வெளிச்சம் வந்தது ஆனந்தமா இருந்துட்டேன்னு சொல்லுங்க, ஆனால் பேசாதீங்க கொண்டான், என்ன ஆச்சுன்னு, இல்லை சுவிட்ச் போடுறதுக்கு முன்னால் இருட்டு இருந்தது, சுவிட்சை போட்டுவிட்டேன், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் நான் இருக்கேன் சந்தேகமா, அது இல்லை, நீங்கள் சுவிட்ச் போட்ட பிறகு லைட்டு வந்து இருட்டை தள்ளித்தா, வெளிச்சம் வந்து நான் வந்திருக்கேன், இனிமேல் உனக்கு இடம் இல்லை, இருட்டே நீ போயிட்டுற அப்படின்னு இருட்டை கல்தா பிடிச்சி தள்ளித்தா, இல்லை இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்ததா, என்ன சார் விவகாரம்னு, இல்லை இல்லை சார் வெளிச்சம் வந்து தான் இருட்டை அனுப்பிச்சுனார், அங்கே இடம் ஏது, இடம் முழுக்க இருட்டுன்னு வியாபிச்சிருக்க, வெளிச்சம் எங்கேருந்து உள்ளே போகிறோம், இப்போ வெளிச்சம் போன பிறகு இருட்டு போன பிறகு தான் வெளிச்சம் வரணும்னா, இருட்டு போயிடுச்சுன்னா வெளிச்சம் வரத்துக்கு மேலே அந்த ஸ்பிளிட்டர் செகண்டில் என்ன இருந்ததுன்னா, இதை பார்த்தேடா இனிமேல் உங்களோட பேச மாட்டேன்னா, அத்வைத்தியோட பேசாதீங்க விவகாரம் முழுக்க, என்னடாண்ணர் இப்படி அப்படி எதுவும் பதில் தெரியலையே விவகாரம் என்னன்னு, ரெண்டும் ஒரே செகண்டில் நடந்தது. வெளிச்சம் இருந்தால் இருட்டில்லை எனக்கூடியதை தவிர, எது முன்னால் வந்தது எது பின்னால் போச்சுன்னு யாராலும், இதுவரை நாலஞ்சு வச்சுருக்கேன் நான் வச்சுக்கல, நைட்டு மிச்சில் சொன்னதான் எல்லாம் அங்கே சொன்னதான், விவகாரம் என்னடா இது உங்களால் தீர்மானம் பண்ண முடியாது. ஆகையால் ஞானம் என்னைக்கு வந்ததோ, எந்த செகண்டில் வந்ததோ, அந்த செகண்டில் அஜ்ஞானம் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஞானப்பிரயுக்த அவஸ்தை சாமானிய விரக பிரதியோகித்வம் அத்வைத சித்தியில் ஜயா அஜான அனாஹாரி அப்ராமணிய ஜானாதி சூன்ய பிரமா ஸ்வசமான விஷய அஜான தற்காரிய அபாவவதி. என்ன ஒன்றுமே புரியல, என்ன ஒன்றும் கரவில்லை, எந்தெந்த சமயத்தில் யாராருக்கு எப்பொழுது ஞானம் உண்டாகிறதோ அந்தந்த சமயத்தில் சந்தேகமோ விபரீத ஜானமோ இருக்க, அதை உண்டு பண்ணக்கூடியதான ஞானம் இல்லை. அதுதான் சார் தமிழில் சொன்னால் புரியும், தமிழில் சொல்ல மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடுமே, என்ன ஞானம் இருக்கிற சமயத்தில் அஞ்ஞானம் இல்லை, இது முன்னாலேயா அது முன்னாலேயான்னு சொல்ல முடியாது. ஆகையால் ஞானம் வந்த பிறகு அந்த ஞானம், எனக்கு அஞ்ஞானம் வேணும், அஞ்ஞானத்தை நீக்கணுங்கிறதுக்காக இன்னொன்று எதிர்பார்க்குமா, இல்லையண்ணா, அதான் முக்தோ கர்ம கிருத்யம் நாஸ்தி ஞான பலதானே நிரபேட்சம். சரி, அப்ப கர்மாவே வேஸ்டா, கர்மாக்களை பண்ண வேண்டாமா, அப்ப கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கணும், நித்திய கர்மா பண்ணாதான் சித்த சுத்தி வரும். இது முதல்ல நம்ம பார்க்கணும், நமக்கு சித்த சுத்தி வந்திருக்கா இல்லையா எப்படி தெரியும், சித்த சுத்தி வந்ததுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசை வருதோ இல்லையோ சித்த சுத்தி வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு டெஸ்ட் ஏதாவது மீட்டர் ஏதாவது இருக்க, பேராமீட்டர் அது மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு வேதாந்தம் பிடிக்கிறதோ அன்னைக்கு சித்த சுத்தி. சூத்திர பாஷ்யம் கேட்க வந்தேன்னா சித்த சுத்தி வந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் சொன்னாலும் புரியல சார், அங்கே 1000 காரியக்கிரமம் இருக்குன்னு இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான், ஆஃப்டர்மெண்ட்டு கண்டு தெரியாது காது கேட்காது சூத்திர பாஷ்யம் என்ன வாசிக்கிறதுன்னு விவகாரம் முழுக்க. அது விவகாரம் என்னென்ன, எப்பொழுது அவன் வந்து வேதாந்தம் பக்கம் திரும்புகிறானோ அப்பொழுது நிச்சயமாக அவனுக்கு சித்த சுத்தி வந்திருக்கு, அதுதான் அடையாளம். இந்த சித்த சுத்தி வர்றதுக்காக நித்திய கர்மா நைமித்திய கர்மா அவசியம் பண்ணி ஆகணும். அது பண்ண பிறகு சித்த சுத்தி வந்தாச்சுன்னு அப்புறமும் பண்ணணுங்கிறார் சுரேஸ்வரர் இவர் விவரணாச்சாரியர். ஏன்னா சித்த சுத்தி வந்த வேஷ்டி விளவிளேன்னு இருக்கு சார், கட்டின் வந்து உட்கார்ந்துருக்க, காலம் இருந்து கட்டின்ட்டு அங்கெங்கே உட்கார்ந்துருக்க, அழுக்கப்பட்டு போயிடுது. மறுபடியும் அடுத்த நாள் துவச்சாத்தான் தொழுப்பா இருக்கா, ஆனால் சுத்தமாக இருந்தால் மட்டும் போறாது, அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக சந்தியாவந்தனவன் நிச்சயகர்மாக்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் வேதாந்தம் கேட்குற பர்யந்தம். அதுக்கப்புறம் சத்குரு லாபம் கிடைக்கணும். நிறைய குருக்கள் இருக்கு அவர் இடத்துல, சிஷ்ய வித்தாபகாரக்காக, சிஷ்யனுடைய பணத்தை போடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். சிஷ்ய ஹிருத்தாபகாரக, சிஷ்யனுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான தாபத்தை போக்கக்கூடியதான குரு துர்லபம். அதை கடக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும், பகவான் ஆராதனை பண்ணுங்க, ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணுங்க. தேவ ஸ்ரீகுரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் தாரகிட்டு தான் சம்சார துக்கார்ணவார் அப்படின்னு சம்சாரத்தில் இருக்கிற துக்கத்தை போக்கக்கூடியதான ஒரு ஆச்சாரியன் உமக்கு கிடைப்பார். அவர் முகமாக அப்பிரதிபத்தமாக சாஸ்திரத்தை அறியக்கூடியதான சூழ்நிலை கிடைக்கும். இத்தனையும் விவரணாச்சாரியர் சொல்றார். ஆனா எங்க சுரேஸ்வராச்சாரியர் அவரை பத்தி நான் இன்னைக்கு பேசணும். அவர் சொல்றார், கவலையே படாத, நீ கர்மா உன்னை விட்டு போற பரியத்த கர்மா பண்ணிட்ட, இது என்ன எங்க ஹெல்ப் பண்றதுன்னு வேண்டாம். அது எப்ப சார் விட்டு போகும்னு அதுக்கப்புறம் கேட்கிறார். ஒண்ணு இல்ல, பிரத்யக் பிரமணதாம் புத்தே கர்மாணி உற்பத்திய சுத்திதா கிருதார்த்தான்யஸ்தமாயந்தி ப்ரவளடந்தே கனாயிவா. நைக்கர்மிதி ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். பிரத்யக் பிரமணதாம் புத்தே, ஒரு மனுஷனுக்கு நித்திய கர்மா நைமித்திக கர்மாவானது பிரத்யக் பிரவணதாம், என்னுடைய ஆத்மாவை நான் அறியணும் எனக்கூடியதான தீர்வமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு கர்மாணி உற்பத்திய சுத்திதா, உங்க மனசை சுத்தையாம சுத்தமாக்கிவிட்டு கிருத்தார்த்தான்யஸ்தமாயந்தி, அது கிருத்தார்த்தம் ஆயிடுதான், தன்னுடைய வேலையை தான் செஞ்சுடுது. அதுக்கப்புறம் அஸ்தமாயந்தி, அழிஞ்சு போறது நேர். எப்படி பிராவிடந்தே கனாயிவா, மழை காலம் வர்றதுக்கு முன்னாலும் மேகங்கள் எங்க இருந்ததுன்னு கேட்டார். எங்க இருந்தது மேகமே பிறக்கலையோ சார், என் கண்ணுக்கு தெரியல நேர், என் கலர் இல்லையோ சார், என்னை இன்சப்படுத்தாதீங்க சார் நேர், சரி பண்ணலை விடுங்க. மழை காலம் ஆயிடுது, மழை கொட்டி ஆயிடுது, மேகங்கள் எங்க போச்சுன்னு சார். மழை காலம் முன்னாலையும் இல்லை, மழை காலம் முடிஞ்ச பிறகும் மேகங்கள் இல்லை, நடுவில் மழை கொட்டின்னு இருக்கு, அதுக்கப்புறம் மேகங்கள் போயிடுது, ஏன் சார் போயிடுதுன்னு. என் வேலையை முடிச்சுட்டேன், மழை கொட்டணும் மழை குடிச்சிட்டோம் போயிட்டேன். அதே போல தான் நீங்கள் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் உங்களுக்கு சித்த சுத்தி குரு லாபம் இவைகள்லாம் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பார்க்காமலேயே மறந்து போயிடுவான். இப்போ ஒரு க்ஷணத்தில் நீங்கள் அறியாமலேயே சமாதியில் இருப்பீங்க. அந்த சமாதி நான் எனக்கூடிய இந்த சரீரத்தில் எண்ணம் தெரியாததான ஒரு நிலை வரும்பா. அந்த நிலை வறுமையானால் நீ இதுமேல கர்மா பண்ண வேண்டாம், ரமண பகவானாட்டம் இரு. கர்ம கிம் தரம் கர்ம கஜடம், ஜடமான கர்மா எப்படி பலம் கெடுக்கும். வேற அழகா சொல்றார், ஒரு 40 ஸ்லோகத்தில் எவ்வளவு அழகா சொல்லிவிட்டார். ஞாபகம் சொன்னா அத்தனையும் நைஷ்கர்ம சித்தியில் இருக்கு. உபதேச சாரம் முழுக்க உள்ளது 40 முழுக்க எங்க நைஷ்கர்ம சித்தியில இருக்க. ஆனா நீங்க அதே லைன் இங்க இருக்காது, அதே ஐடியா இருக்கு. வேதாந்தத்தை நல்லா ரசிச்சு பார்க்கணும் சார். ஜென்மாவில் வேற என்ன வேண்டி இருக்குன்னு, காசு இது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதுவே வாழ்க்கை இல்லை. அதுக்கு மேல இந்த ஆத்ம தத்துவத்தை வேதாந்த புரிஞ்சுண்டு இதுல இருந்தால் இதை விட வசதி ஆனந்தம் வேற எங்கேயும் கிடைக்காது. அதான் கிருதார்த்தான் எஸ்தமாயந்தி பிராவிடன் தேகன ஐவா. ஆகையால் கர்மாக்கள் பரம்பரையாக மோட்சத்துக்கு காரணமா இருக்கு. ஆகையால் கர்மாக்களை பண்ணிட்டே இருங்கோ. ஒரு நாள் நீங்க கர்மா விட வேண்டாம், சன்னியாசம் பண்ண வேண்டாம், உங்களை கர்மா சன்னியாசம் பண்ணி விட்டுவிடும். விவகாரம் என்னாச்சு, உங்களை தானா விட்டு போயிடும். சுரேஸ்வராச்சாரியுடைய அபிப்பிராயம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த வேதாந்தம் வாக்கியம் ஒண்ணுத்தான் ஆத்மாவுக்கு பிரமாணம், வேற ஒண்ணும் கிடையாது. சுத்தியமானந்த தச்சித்தம் ஈஸ்வரார்ப்பண கர்மபி வைராக்கியம் பிரம்மலோகாதவ் வியவஸ்தித அத முனிர்மலம் அப்படின்னு 47வது ஸ்லோகம் அழகா சொல்ற. வேதாந்த வாக்கியத்தைவ, வேதாந்த வாக்கியம் ஒண்ணுத்தான் ஆத்மாவுடைய யாதாத்மியத்தை கொடுக்கும். 2வது அத்தியாயம் முழுக்க யுக்தியை சொல்லி சொல்லி பார்த்தார். யுக்தியினால ஓரளவுக்கு தான் வர்றதே தவிர ஆத்ம தத்துவம் இன்னது என்று சொல்லி நிற்க முடியல. வேதாந்த வாக்கியம் வந்து சொன்னாதான் வரும். அது எப்படியும் கர்மாவான நீங்க பண்ணியிருந்த கர்மா அந்த பலமாக கொடுக்கிற சந்தர்ப்பத்தில், சித்த சுத்தியை கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சாஸ்திரம் வேலை செய்யும். இந்த சாஸ்திரமானது உபனிஷ சாஸ்திரமானது கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? தத்துவமஸ்யாதி மகா வாக்கியம். இந்த தத்துவமஸ்யாதி மகா வாக்கியம் எந்த வாக்கியம் எப்படி சார் பண்றது? இந்த சாந்தோக்கியத்தில் 6வது அத்தியாயம் ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், அவனுக்கு ஐத்ததாத்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இந்த உலகமெல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து உண்டாச்சப்ப, காரணமும் காரியமும் ஒன்று தான். தங்கத்திலிருந்து வந்ததான ஆபரணங்கள்லாம் தங்கம்தான். ஸோ உலகமெல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து வந்து ஆகியால் பிரம்மந்தான், நீயும் அந்த பிரம்மந்தான். ஏன் உன் சரீரத்துக்குள்ள அவர் தானே புரிஞ்சுட்டுருக்கார். ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் அதுதான்ப்பா சத்தியம், தத் சத்யம் சா ஆத்மா, அதானப்பா நீ நான் தான்ங்கிற தத்துவமசி, ஆகையால் அதுவும் நீயும் ஒன்று அப்படின்னு. இந்த ஆத்மாவில் தான் நீ தினம் தோறும் போய் தூங்குறாய் சொன்னாரோ இல்லையா? ஒரு டவுட் கேட்டான். சார், நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? சிம்பிளா, நாம எல்லாம் இப்போ குருகுலத்துக்கு வந்திருக்கோம் லெக்சருக்கு, நைட்டு வந்திக்கு வீட்டுக்கு வந்ததுன்னா மாமி கேட்குற எங்கே இருந்து எங்கே போனேன் தெரியலையம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? அடுத்தனா உனக்கு ஆகாரம் கிடைக்குமா பாருங்க. எங்கே போனேன்னா நான் இந்த இடத்துக்கு போனேன்னு தெரியுமா தெரியாத? தினந்தோறும் நான் பிரம்மத்தில் போய் தூங்குறேன்னு சொல்றேல, பிரம்மத்திற்கு போய் சேருவானே ஆனால் காலமர வந்ததுமே தெரியுமா தெரியாதா? தெரியணுமே. தெரியலையே. நாம் எல்லாம் பிரம்மத்தோட பிரம்மத்தை மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு யாராவது சொல்றாளா சார் காலமரம் எழுந்து? ஏன் சார் தெரியலன்னார். குரு பாவம், இப்படிப்பட்ட சிஷ்யன் மாட்டிட்டார். சிஷ்யன் மட்டுமல்ல புள்ள வேற. அது என்னத்தான் சொல்றது? அப்பா, மாம்பூவிலிருந்து தேன் வருது, மல்லிப்பூவிலிருந்து தேன் வருது, பூசணி பூவிலிருந்து தேன் எடுக்கிறது, ரோஜா பூவிலிருந்து தேன் எடுக்கிறது, தாமரை பூவிலிருந்து தேன் எடுக்கிறது. அந்த தேனுக்கு ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமோன்னா, தான் திருப்தி அடைஞ்ச பிறகுதான் சேர்த்து வைக்கிறது. உங்கள் மாதிரி இல்லை. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறான், பாதி நாள் சாப்பிட்றது கிடையாது, பாதி நாள் என்னமோ பண்ணுறது, சேர்த்து சேர்த்து வச்சு இங்கே அனுப்புகிறான், டாலராக அனுப்புகிறான். இங்கே 4-5 பிளாட்டு வாங்க, பிளாட்டு வாங்குன்னு ரிட்டையர் ஆனப்பறம் அவனும் சௌக்கியமா இல்லை, இவனும் சௌக்கியமா இல்லை. எங்க தேனி என்ன பண்றதுன்னு வயறு முழுக்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தேனடையில வைக்கிறது. அதனால திருப்த பதார்த்தம் அம்பாளுக்கு தேன் ரொம்ப இஷ்டம். மதுவாதாரதாய தே மதுஷரம் திருந்தவா அப்படின்னு சொல்லி இந்த நைவேத்தியத்தில் அதை சொல்லப்பட்டிருக்க. திருப்தி ஜனகமான பதார்த்தம் தேன். சாஸ்திரம் இருக்கட்டும், விஷயம் தெரியணும் நமக்கு. தேனை ஏன் நைவேத்தியம் பண்றேன்? அம்பாளுக்கு தேனோடு அபிஷேகம் பண்ணேன்னா அடுத்த ஜென்மால அழகான இனிமையாக பேச்சு வருமா? வேண்டாமா நமக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்ல வேண்டாமா? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆத்மத்தை சொல்லுண்டே பிராணம் போகணுன்னே, அதுதான் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான ஆத்ம அந்த தேனெல்லாம் சேர்ந்த பிறகு தேனடையில நான் மல்லிப்பூ தேனு, நான் தாமரைப்பூ தேனு தெரியுமா? எல்லாம் கலந்து போயிடுதே. அதே மாதிரி தான்ப்பா நீங்கள்லாம் தூங்குற சமயத்தில் எல்லாம் கலந்து போயிட்டு கிளம்ப வரலன்னார். அவர் பார்த்தார், அந்த சிஷ்யன் பார்த்தான், இதே தான் சமாதானம் சொல்லிட்டார். இந்தப்பா இன்னொரு கேள்வி கேட்குறேன்ட்டார், நான் அங்கேருந்து நான் தூங்கிட்டு போகிறேன் வெளியில் வரேன், நீங்கள் எங்கேருந்து வரேன்னா இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? வீட்டிலேருந்து வரேன்னாரு சார், மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன்னார், இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னு. அங்கேருந்து வரவாளுக்கு இங்கேருந்து வரேன்னு தெரியணுமோ இல்லையோ? இப்போ காலம்பரம் எழுந்ததுன்னு எங்கேருந்து எழுந்தண்டே அப்படின்னு கேட்டால், சத்பிரமத்தில் இருந்தேன் அங்கேருந்து எழுந்திருக்க யாராவது சொல்றாளா சார்? என்ன போய் தத்துவமசின்னு கேளுன்னு கேட்குறீரே, எப்படி வரும்? பதில் சொல்ற, இமானத்யத்யந்தமான சமுத்திரே அத்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய. நதிகள்லாம் சமுத்திரத்தினுடைய ஜலத்தை இழுத்துண்டு சூரியன் மலையில போய் கொட்டுறார். அங்கிருந்து வர்றது கங்கோத்திரி யமுனோத்திரி, இங்க இருந்து டூர் போட்டு போறேன். அங்க போனேன்னா ஒரு சின்ன இடம் இங்க இருந்து வர்றதுன்னா ஒரிஜினல் பாயிண்ட் காமின்னா அது காமிக்க முடியாது. ருஷி முதலாம் நதி முதலாம் காட்ட முடியாது. ஏன் சார் செல்லப்பட்டு அழிச்சுன்னு வந்தேள், அதனால்தான் டூர் போடுறதில்ல. விவகாரம் தெரியறதோ, சமுத்திரத்திலிருந்து வர்றது கடைசியில சமுத்திரத்துல போறது, நடுவுல எல்லாருக்கும் சகாயம் பண்றது. பார்த்தீங்களா, என்னுடைய வாழ்க்கை சகாயம் மாறுதா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கணும் சார். வால்மீகி கிரி சம்பூத ராமசாகர காமினி புனாதி புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி. வால்மீகி எனக்கூடியதான மலையிலிருந்து பிறந்ததான். வால்மீகி கிரி சம்பூத ராமசாகர காமினி, ராமன் எனக்கூடியதான சமுத்திரத்தில் போய் சேர்ந்துருதான். புனாதி புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி. ராமாயணம்ங்கிறது ஒரு நதியா சொல்லியிருக்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இன்னொருத்தருக்க மனசாந்தியை கொடுக்கணும். காசு கொடுக்க முடியாது, ஒண்ணு மனசாந்தி கொடுக்கலமோ இல்லையா? மனசாந்தி எது? ஆத்ம தத்துவம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஆத்ம தத்துவம் வேதாந்தத்தினால்தான் வரும். அந்த வேதாந்தமானது பதார்த்த சோதனத்தினால்தான் வரும். மூணாவது அத்தியாயத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார், தத்பதார்த்தம் தொம் பதார்த்தம். இந்த பதார்த்தங்களை சோதனம் பண்ண வாக்கியார்த்தம் தானா புரியும். நம்ம என்ன பண்றோம், வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணுங்கிறள். நைக்கன் நிதித்தில சுலபமா ஒரு வழி சொல்றார், பதார்த்த சோதனம் டைட்டா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னா வாக்கியார்த்தம் தானா தெரியும். வாக்கியார்த்தத்துக்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், பதார்த்தங்கள் நல்லா தெரியணும். அப்படின்னு அப்படிப்பட்டதான சோதித்த தத்துவம் பதார்த்தங்களுடைய ஐக்கியம் தெரியக்கூடியதான வாக்கியத்தினால சாட்சாத் அஜ்ஞான நிவர்த்தி, சாட்சாத் ஞான நிவர்த்தின்னு எழுதியிருக்கேன். சாட்சாத் அஜ்ஞான நிவர்த்தி விவகாரம் முழுக்க என்ன, வாக்கியார்த்தத்தினால வாக்கியத்தினால. வாக்கியம்னா என்ன வாக்கியம் சார்? தத்துவமத்தியாதி வாக்கியம். இந்த வாக்கியத்தினால தான் அஜ்ஞானம் கிடைக்க போறது. அப்படிப்பட்டதான வாக்கியம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம அப்படியே தினந்தோறும் ரிப்பீட் பண்ணணுமா, பிரசங்கியானம் வேணுமா? கிடையாது. லிப்ஸதே அனாத்மனோ அலப்தே கண்டே காமீகரம் யதா வர்ஜிதஞ்சஸ்வதோ பிராந்திய சயயா ஆத்மனோ யதா லிப்யதே அஜ அஜ்ஞானத அலப்தே. இந்த ஆத்ம தத்துவமானது நமக்கு தெரிஞ்ச விஷயம் புதுசாக தெரியறது. எப்படி? கண்டே காமீகரம் யதா. இந்த கண்டசாமீகரம் நியாயம்னு சொல்ற பதில, இதுக்கு மூலம் எங்கே சார் இருக்க? நைக்கன்மை சித்தி ஆச்சாரியால் எங்கேயும் சாமீகரம்னு சொல்லல. பிரஸ்தானத்திலே பாக்கியத்தில் கண்டகத ஆபரணம் தான் சொல்றாரு, சாமீகரம் சொல்லல. ஆனா கண்ட சாமீகரம் நியாயம்ங்கிறத நைக்கன்மை சித்தி. இந்த ஒரிஜினலா சிலதெல்லாம் எங்க வந்து நம்ம முன்னோர்கள்ல இந்த நைக்கன் நொற்று பண்ணினா சார், 423 ஸ்லோகமும் நொற்று. இன்னைக்கு நமக்கு அந்த ட்ரைனிங்கில் எங்க சாஸ்திரங்கள் லெக்சர் கொடுத்தாருன்னா காயில் அமைச்சிக்க மாட்டார் முன்னால. அது என்ன சார் நேர்? அது அப்படியே புத்தியில் இருக்கும். அது முதல்ல இருந்து அப்படி பழக்கம். நமக்கு நோட்டு எழுதி எழுதி ஆஃபீஸில் உத்தியோகம் பண்ணி இருக்கிற பிறகு நல்லா போயிட்டு வாரம் முழுக்க அவள்லாம் மூவிங் லைப்ரரி, எதையுமே புத்தகமே கையில் கிடையாதுன்னு பேசுதுன்னா பேசு, அவ்வளோதான். வாக்கியார்த்தம் சொல்கிறேன் சொல்லிகிட்டே இருப்பார், அவ்வளோதான். அது எப்படி நேர் ஸ்டாக்ல இருக்க ஒரு 10 வாக்கியார்த்தம் பிராதஸ்மரணிங்க சார். வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரம் தந்த அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சா அவர் பாட்டுக்கு தர்க்க கிரந்தத்திலும் எடுத்து கொட்டுவார். சாஸ்திரையில எத்தனை நாளாச்சு பாடம் சொல்லின்னு, அது எதுக்குடா உனக்கு, அது தொட்டுலே இருக்கு. ஆனா ஜபம் என்னடா 5 நிமிஷம் தான் பண்ணுவார். சந்தியாவந்தனம் பண்ணி விபூதி காயிற வரையும் தான் ஜபம். தப்பு பேசப்படாது, பெரியவாழ் தப்பு பேசப்படாது. ஆனா என்ன, சர்வதா சர்வ காலமும் அவர் அந்த ஆத்ம தத்துவத்தை மனசுல சுத்திட்டே இருக்கு. அது போல பிரசங்கியானம் வேணுமோ வேண்டான்ட்டார். ஏன்? இருக்கிற விஷயம் அறிஞ்சா தானே புரியுறது சார். இருக்கிறது புரியறதுக்கு, புரிஞ்சால் அடையறதுக்கு திருஷ்டான் தான் கண்டே காமிக்கிறோம். ஒரு அம்மா ராணி அம்மா கல்யாணம் ஆன புதுசுல ஆத்துக்காரர் ராஜா கொடுத்தாராம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்தம், எப்பப்ப ஒரு மீட்டிங் வருதோ, ராஜா இது வருதோ, அப்பெல்லாம் இதை போட்டுக்கணும் அப்படின்னு பரம்பரையா வந்ததான ஆபரணம்னு அந்த ராணி கொடுத்த. ராணி அதை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ போட்டுட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு தலை குளிக்கணும், எண்ணெய் குளிச்சு ஸ்நானம் பண்ணுங்கிறதுக்காக அதை கயிட்டி வச்சுவிட்டு எல்லாமும் பண்ணியாச்சு. வந்த பிறகு ராஜா வர்றாரு, அழைச்சிட்டு போறாரு உங்களன்னு சமாச்சாரம் வருது. டக்குன்னு அந்த ஆபரணம் போட்டுக்கணுமே அப்படின்னு ஞாபகம் வருது. முன்னாலேயே போட்டுட்டான் கழுத்துல. விவகாரம் என்னடா, தேடி பார்க்கறான், ஞாபகம் இல்லை. இங்கே தேடுறா, அங்கே தேடுறா, ஒரு விவகாரம். அப்ப என்னாச்சுன்னு கண்ணுல இருந்து ஜலம் வருது. ராஜா கோபம் வந்துருக்குன்னா, என்னடா இது, இந்த ஆபரணம் கெட்டு போயிடுத்து, தெரியலையேன்னு தேடோ தேடோன்னு தேடுற. கடைசியில் என்னாச்சுன்னு யார கேட்கறத, தோழிகளை கேட்டா அவ ஏதாவது நான் திருடினு சந்தேகப்படுவாளோன்னு பயம். யார் வந்தா, யார் போனா, என்னென்னமோ யோஜனை பண்ற. அதுக்கப்புறம் ராஜா வந்துட்டே இருக்கார், நடுங்கிருத்த அப்படி பயந்துட்டு இருந்தா. அந்த காலத்துல இவனை போனா போட்டேன், நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன் அப்படிம்பா. இந்த காலத்துல அந்த ராஜா வார்த்தை சொல்ல முடியுமா, விவகாரம் என்னடா ஜென்னர். அப்புறம் தோழி பார்த்து, அண்ணா ஏம்மா இப்படி பதட்டமா இருக்கேன்னார். ஒன்றும் இல்லை, சாமிக்கரம் எங்க வச்சேன்னு தெரியலேன்னார். உன் கழுத்துலயே இருக்கேன்னா. அந்த தோழி எப்படிப்பட்டவ, பிறந்தாத்துல இருந்து வந்த தோழி. இப்ப வேற இல்லை, ராஜா ராணி இல்ல என்ன பண்ணுவா, பொண்ணை கொடுக்கறக்காகவே ஒரு 10 வேலைக்காரால அனுப்புவாளாம். அந்தரங்கமான அப்படிப்பட்டதான ஒரு வேலைக்கார தான் மந்தர. மந்தரா நிர்ம மந்தா பார்த்தேடா. அது மாதிரி எங்க உன் கழுத்துல என்ன இருக்கு, கண்ணாடியில பார்த்தா தொட்டு பாரு. இப்ப நாலு தரம் தொட்டேன்னே தெரியலையே, நான் நீ டென்ஷனோட தட்ட தெரியல. எந்த காரியமும் டென்ஷனோட பண்ணா ஒண்ணும் வராது. வேதாந்தமும் டென்ஷனோட கேட்காதியும், அது புரியலன்னு டென்ஷன் இருக்கு. என்ன மீதி புரியாம போன, பிசிக்ஸ் புரிஞ்சுடுதா, எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுடுதா சொல்லுங்க சார். ஷேர் பிரைஸ் குறைஞ்சதுன்னா கோல்டு பிரைஸ் ஏறணும், அதான் கெனிசியன் எக்கனாமிக்ஸ். கோல்டு பிரைஸ் குறைஞ்சதுன்னா ஷேர் பிரைஸ் ஏறணும். ரெண்டு சைமல்டைனர் ஏறது, ரெண்டு ஏறங்கிறது. என்ன பண்ண போறாள், என்ன பண்ண போறாள் எக்கனாமிக்ஸ்ல, டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சொன்னாள். எல்லாத்தையும் ஃபிக்ஸட் அசெட்டை மாத்திவிட்டு இன்னைக்கு எதுல மாறல, வேதாந்தத்தை ஒண்ணுதான் மாறலங்கிறட. புரியலேன்னு சொல்லாதீங்க, இது புரியறது இல்ல, புரியற சப்ஜெக்டே கிடையாது. அதனால டென்ஷனே விட்டுருக்கோம். விவகாரம் என்னடாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதான், டென்ஷன்ல பார்த்தேன் புரியல, தொட்டு பார்த்தேன் தெரிஞ்சுக்கல, கண்ணாடிகளை பார்த்தேன் புரிஞ்சுக்கல. தோழி சொன்னா இதோ இருக்கேன்னா, அடாடா என்ன பண்ணினா, ஒரு முத்து மாலை கொடுத்து போட்டாள் அவளுக்கு. என்னாச்சுன்னு இந்த வார்த்தை சொன்னதுக்கு பார்த்தேடா, இருக்கிற தன்னிடத்துல இருக்கிறதே மறந்து போயிட்டு தான் அதை ஞாபகப்படுத்தினே கிடைச்சது. அதே போலயே ஒரு குழந்தை போயிட்டே இருக்கான், அவனுக்கு அவன் நிழல் காணப்பட்டது, நிழலை பிசாசின்னு நினைச்சுட்டான். ஓடுறான், ஓடுறான், ஓடுறான், பிசாசின் பின்னால விரட்டுறது போயிட்டு இருக்கு. என்னடா ஜின்னர், யாரோ அதை நிறுத்தினான். என்னடா ஜின்னர், பிசாசின் எங்க இருக்குன்னு காமிச்சார் நிழலை. அது பிசாச்சி இல்லப்ப, நீ தான்ட்டான், நான் பிசாச்சியான் தத்துவம் தீட்டான். வேற என்னத்தான் சொல்ல போறேன். அப்ப என்ன இல்லாத பொருள், இந்த திருஷ்டாந்தம் நைக்கர்ம சித்தியில் இருக்கு, அதுக்காக சொன்னேன். எப்படி வர்ஜிதம் சஸ்வதோ பிராந்தம் சாயாயாம் ஆத்மனோ யதா, பிராப்த பிராப்திக்கு கண்டசாமிக்கிற நியாயம், நிவிருத்த நிவிருத்திக்கு இந்த சாயையில பிராந்தி திருஷ்டாந்தம். இப்படி அழகான நைக்கர்ம சித்தியில ரத்னங்களுக்குத்தனையோ இருக்கு. என்ன இப்படி வாக்கியத்தினால்தான் ஞான நிவர்த்தி. இந்த தத்துவமஸ்தியாதி வாக்கியம் அதை ரிப்பீட் பண்ணி ஜபம் பண்றதுனால வராது. ஆகையால் முக்திங்கிறது ஞானத்தினால வரும். ஞானம் வேணும்னா சாஸ்திரத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் முக்தனா இருக்கிறவன் எப்படியாவது சப்ராமணா ஏனஸ்யாத் ஏனஸ்யாத் தேனே திருதேவ அதோன்யதார்த்தம். ஞானம் வந்தவர் எப்படி இருப்பார், கர்மாவை பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், பண்ணினானேனா லோக சங்கிரகத்துக்காக பண்ணுவான், பண்ணாமல் இருந்தால் பாபம் வராது, என்ன சரீரத்தில் நான்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விஸ்தாரமாக சொல்லி நாலு அத்தியாயங்கள்ல கடைசியில் ஒருத்தர் வேதாந்தோதரவர்த்தி பஸ்யம் அமலம் துவந்தச்சிதஸ்மத்தியா திவ்யம் ஞானமதீந்திரியம் அப்படி விஷயே வியாகன்யபேனக்வசிது. அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால வேதாந்தத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வப்பிரகாசமாக இருக்கிற சைத்தன்யம், அஜானத்தை நாசம் பண்ணக்கூடியதான திவ்யமான சைத்தன்யம், அதீந்திரியமா இருந்த போதிலும் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய பதார்த்தங்களுக்கு எட்டாவதாக இருந்த போதிலும் யாகன்யதே நக்வஜதுக்கு அது அழிவில்லை. ஏனா யோனஹ நியாய சலாகையைவ நிகிலம். அந்த ரீசனிங் எனக்கூடியதான ஒரு கம்பு, சலாக்கான கம்பு, நியாயம் எனக்கூடியதான ரீசனிங்கிற ஒரு கண்ணு கம்பை எடுத்துட்டு நிகிலம் சம்சார பீஜம் தமஹ, முழுமையான சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிற அஜ்ஞானத்தை புரோத்சாரிதம் அழித்து விட்டாரோ அப்படிப்பட்டதான அகார்ஷீத் குரு குரு. எங்க ஆச்சாரியாளுக்கு என்ன பேரு? குரு குரு. குருக்களுக்கெல்லாம் குரு, யாரார குருன்னு சொல்றோட அவளுக்கெல்லாம் குருவா இருந்த சங்கர பகவத்பாதர் பூஜாய தஸ்மை நமஹ அப்படின்னு கடைசியில ஆச்சாரியாளுக்கு வந்தனம் பண்ணி, குரு பக்தி ஒண்ணுத்தான் உங்களுக்கு இந்த ஜென்மாவில நிச்சயமான ஒரு க்ஷேமத்தை கொடுக்கும் என்கிற சதாச்சாரத்தை காமிச்சு விசேஷமாக இந்த நைக்கிரியை முடிச்சிருக்க. 423 ஸ்லோகம் அற்புதமாக, எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டியது. சூத்திர பாஷ்யத்தினுடைய சம்மரி அந்த ஸ்கீமில் எழுதல, ஆனால் அதில் இருக்கக்கூடியதான விவகாரங்கள் எல்லாம் விஸ்தாரமாக நமக்கு சொல்லி அழகா பண்ணி கொடுத்த அந்த சுரேஸ்வராச்சாரியுடைய பாத பத்மங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, அவருடைய குருவான ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, அவளுடைய அனுகிரகத்தினால இங்கே இருக்கிறவா எல்லோருக்கும் மனசாந்தி கிடைக்கணும், ஆத்ம ஜானம் வளரணும், அவ வந்து இந்த ஜென்மாவில் தா கிருதார்த்தாளாகணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு, எங்கேயோ இருக்கக்கூடியதான என்னையும் இந்த நைத்திய மசித்தியை சொல்லுங்க, இல்லைன்னா அது சுலபமான ஒரு பிரகரணம். ஸ்வயஞ்சோதி பிராமணம், மைத்ரேய பிராமணம், அதான் 100 ரூபாய் எடுத்த தனியாக அப்படி இல்லாமல் இந்த ஒரு கிரந்தத்தை நீங்கள் எடுத்து இதை பாட்டுப்பட்டு சாதாரண மனுஷியாளுக்கு புரியணும். இப்போ உங்களுக்கு தெரியும் நைக்கிரம சித்தியை பற்றி பேசணும்ல, ஒரு 5 நிமிடம் ஏன் பேர் வந்தது, எத்தனை சித்தி இருக்கு, யார் யார் எழுதினார், நைக்கிரம சித்தி ஏன் வந்தது, எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை ஸ்லோகம் இருக்கு, என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு, இத்தனையும் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு அவுட்லைன் பெனோரமிக் வியூ, பேர்ட்ஸ் ஐ வியூ சொல்லணுமா, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படி பேர்ட்ஸ் ஐ வியூ சொல்லணும். அது சிம்மாவலோகம் அப்படி அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு பார்த்தோம். எல்லோரும் சகல க்ஷேமத்தை அடையணும், பகவத் அனுகிரகத்தை அடையணும். நாமெல்லாம் எப்பொழுதும் ஆச்சாரியாளுடைய பக்தியை வைத்துக்கொண்டு அதனால வாழ்க்கையில் முன்னேறணும்னு பிரார்த்தித்து கொண்டு அடுத்த வருஷம் அடுத்த சித்தி. ஹரி ஓம். நாளைக்கு வைக்கலாம் ராதிகரணம் இதே சமயத்துக்கு. மானம் மகியதே தானியம் தனம் வசும் பகுபத்ரலாபம் சர்வம் வத்தலம் தீர்க்கமாயோ. மத்தியானம் சாப்பிட வரலன்னு கோச்சுக்கூடாது, இன்னொரு நாள் வர இல்ல உடம்பு சரியான ஓ அது